మత్సంసకల్పోధిగల్పవృక్షం శ్రీవాసలక్ష్మణసూరిసుతం సుశీలం శ్రీవాస సంయమి గురో పదాభ్యభృందం శ్రీరాఘవాచిగురుమన్మహమాశ్రయామి శ్రీశైలం చోద్భవ సౌమయాది నారాయణార్యాప్త సమస్తబోధం తప్పవుత్రమీడే వ్రదార్యసూనం మాఢ్యం గుణైజ్ఞవరాహవర్యం పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేత సాదేశఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశకాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్తాత్. దేవాధినాథ కమలాజనేటపూర్వాం దీప్తాంతరాం మగలభూషణాసంఖ్యై రామాను ప్రకృతిభిర్భూషితాగ్రాం గోత్రీంద్రగందిగురవం విమహం ప్రపద్యే. సంత మే దేవ సదా తదీయా దేవాతరంగాంతరా కటాక్షా శ్రోత్రేష్ంసాముక్తం చరంతీం సరస్వతీంశం జగాంతేన వందే రమ్యమినాం దురంధరమహం మమనాంతకారద్రువాపంతానం రిపంతినాం నిజజా దుంధాన నిధానయ దత్తం యేన దయాసుధాం మునిదినా పీత్వా విశుద్ధంభయ కాలేన కృషే లక్ష్మిగరద కాంక్షాదికం రిషది. జీవనం జగతాం జీయాత్మప్రవగతస్పృహం స్వతంత్రం సర్వతంత్రేషు వెంకటేశా స్వయం మహా. విశ్వాస విష్ణువద భక్తి విరక్తిన్యం విభ్రష్టకృత్యమభిమాం విషయేషు సత్యం విద్వత్సభానుగతి యోగ్యమిహా దదాం. వేదాంతసూరిచరణం శరణం ప్రపద్యే పూజంతం రామ రామేతి ముదురం ముదరాక్షరం ఆరుష్య కవితాశాఖాం ముందే వాల్మీకి గోకిలం. వాల్మీకే మునిసింహస్య కవితా వంచారిణ సింహం రామనటానాథం కోమయాదితరాం ప్రతి యక్తి వంశతం రామచరితామృతసాగరం ఉదృక్స్తం మునిం వందే ప్రాచేతమగల్మషం. గోష్పదీకృతవారాసింహశకీకృతరాక్షసం రామాయణం మామాలారత్నం వందే నిలాత్మజం. అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కవీశమక్షమంతా వందేలం కాభయంకరం. మనోజం మారుతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం వాతాత్మజం మానవయుత ముఖ్యం శ్రీరామదూతం శిరసాం నామి. ఉల్లంఘి సింధో సలిలం సలీలం శోకంధిం జనకాత్మజాయాః ఆదాయ తేనేవ దదాహలంకాం నమామిదం ప్రాంజలిరాంజనేయం మాంజనేయమతిపాటదానదం కాంచనాద్రిగమనీయ విగ్రహం. పారిజాతధర్మూలవాసినం భావయామి రోమానందనం యత్ర యత్ర రఘునాథకీర్తనం తత్ర తత్ర కృతమస్తకాంజలిం. బాష్పవాది పరిపూర్ణలోచనం మారుతి నమతరాక్షసాంతకం. వేదవేద్యే పరేపుంసి జాతే జగతాత్మజే వేద ప్రాచేదాసీ సాక్షాద్ రామాయణాత్మన. తదుపగత సమాస సంధియోగం సమముధరోపనతార్థవాక్యబద్ధం రఘువరచరితం ముని ప్రణీతం దశశిరథశ్చవధం నిషామయత్వం శ్రీరాఘవం దశరథాత్మజం ప్రమేయం సీతాబ్జం రఘుకులాన్వయరత్నదేవం ఆదానుభావరం ప్రజలాయదాక్షం రామం నిషాచల వినాశకరం నమామి. వైదేహీ సహితం సర్వత్రమతలే శైవే మహామంటవే మధ్యే పుష్పమాసనే మనిమయే వీరాజనే సుస్థితం అగ్రే వాచే ప్రపంచనసుతే త్వం మనుభ్యపరం వ్యాఖ్యాతం భరతాది పరికృతం రామం భజే శ్యామలం. ధర్మాత్మా సత్యసంధశ్చ రామో వాచరచతి పౌరుషే చ ప్రతిద్వంద్వ శరైనం హి రావణి. సకృదేవ ప్రపన్నాయ తవాస్మీతి జయాజయ అభయం సమభూదేవ్యో దదామ్యతత్ప్రదం మమ. జయత్యాశ్రిత సంత్రాసద్ధాంత విధ్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమవ్యోభాస్కర భరతాయ పరం నమోస్తు తస్మై ప్రథమోదాహరణాయ భక్తిభాగాం యదుపజ్ఞమచేడుద పృథివ్యాం ప్రచితో రాఘవ పాదుకా ప్రభావ. తుయరమేతరి తుండయింద వినహళాయ వయల్లనాయ విరలిందోదియాయ ఉలహేణుండు ఉమిండాం దన్నై అయరవాంగి నమంతమర్కరి నంజినై అచ్యుదం దన్నై దయరదర్కు మహంతం నయంతి మట్టిలే గజమాగవే. సోహం దదుర్కం దురుడి పొరుడం చొల్లుగిందో నాహంతనకు నిరాకదర్కం నాకు శరణాం. ఆకండలం మహనాగియ ఆవలి పేరియ ఓర్ కాహం పిడక్కిడ కన్నడి వేసీర కాకుత్తనే. యుద్ధకాండం ఇన్నికి రామర్ சேனையை நாலா பிரிச்சார். நாலு பக்கத்திலேருந்தும் நாலு டைரக்ஷன்லேருந்தும் போர் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா டைரக்ஷன்லேயும் முக்கியமான வானராளை ஹெட்டாக போட்டு ஸ்வயம் தானே ஒரு ஒரு சைடுக்கு உத்தர திசைக்கு மெயின் வாரியராக நின்னார். ஏன்னா அந்த பக்கத்தில் தான் ராவணன் முருகன் அப்படிங்கிறதுனால யுத்தம் ஆரம்பிச்சது. ஆப்ளவந்த பிளவந்தச்ச கர்ஜந்தச்ச பிளவங்கமாக லங்காந்தாம் அபிதாவந்த மகாவாரண சன்னிபாகான்னு ஒரு குரமும் பெரிய யானை மாதிரி இருக்கான். எல்லாம் லங்கையை முற்றுகையிடுறா. ராட்சதாலும் கலந்து விட்டான் ராமன். எல்லாம் சண்டை போட்டுக்கிறா. இந்த இந்த ராமாயண யுத்தம் அப்படிங்கிறது மகாபாரத யுத்தம் மாதிரி கார்த்தால ஆரம்பிச்சு சாயங்காலம் முடிச்சு பிரேக் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. 15 நாள் யுத்தம் மகாபாரத யுத்தம், 18 நாள் ராமாயண யுத்தம், 15 நாள். 15 நாளும் கேப் கீப்பு, டீ பிரேக், லஞ்ச் பிரேக் இதெல்லாம் கிடையாது. எப்போ பார் சண்டை தான், ராத்திரி 24 பார் சண்டை இது. சரி, கார்த்தால சூரிய வெளிச்சம் இருக்கும், சண்டை போடுவா புரியுது, ராத்திரி என்ன ஃபோக்கஸ் லைட் ஏதாவது போடுவாடா அப்படின்னு கேட்டா, இப்போ ராத்திரி கண்ணு தெரியாதே எப்படி சண்டை போட்டுப்பா அப்படின்னா, ராமரோட ரெண்டு விஷயம். ஒன்னு கேட்டு பாடலாம், ராட்சச பயலே அப்படின்னு மானரன் கத்துவானா, மானரன் கத்துவான், ராட்சசன் கத்துவானா, மானர பதரே அப்படின்னு இவன் கத்துவானா, அதுலேயும் தெரிஞ்சு பாடலாம். ஓ ராட்சசோ தீதி ஹரையா ஹரிஷா தீதி ராட்சசாகன்னு, நீ நீங்க ராட்சசன் தானடா நீ அப்படின்னுவான், இவன் நீ குறைஞ்ச தானடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்டுட்டு சண்டை போட்டு பாடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், ராமரோட பானம் நல்ல ஃபிளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி அக்னியை கட்டிகிட்டே போகும், வெளிச்சத்தை கட்டிகிட்டே போகும். அதை பார்த்தா அதில் தெரிஞ்சிடுமா யார் யார் எதிர்க்க இருக்கா என்ன ஏதுன்னு. அடுத்த நாள் காத்தால பார்த்தோம்னா, அந்த யுத்த பூமியை பார்த்தோம்னா, ராமநாம ஜபம் எழுதுகிற மொழி அந்த நோட்டை பிரித்து வச்சா மாதிரி இருக்கும். ராமநாமா கிதைகி பானைகி வியாப்தம் தத்து ரணமண்டலம், ராமநாமா பதிக்கப்பட்ட அம்பு சர்வத்திர யுத்த கடத்துல அப்படி இருக்குமா. ஏன்னா ராமநாமம் எழுதி இருக்கோம் அந்த பானத்தில், ஒரு ஒரு பானத்திலையும் மொத்தம் அந்த யுத்த கடமே ராமநாமா புஸ்தகம் மாதிரி இருக்குமா. அப்புறம் இந்திரஜித் வரான், இந்திரஜித்ன்ற ஆச்சரியமான வீரன், இந்திரனையே ஜெயிச்சவன். அவன் வந்தான், வந்து முதல்ல எடுத்த உடனே அவன் சரியான கோழை, நார்மலான அஸ்திரத்தெல்லாம் எடுத்து அடிக்க மாட்டான், ஹெவி மிசைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவான். எடுத்த உடனே அவன் வந்தான் நாகபாசம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை எடுத்தான். அந்த அஸ்திரத்தால் ராமர் லக்ஷ்மணர் எல்லாரையும் கீழே தள்ளிட்டான். கீழே தள்ளின உடனே எல்லா வானாலும் பார்க்கறது, ஐயோ ராமர் லக்ஷ்மணரே போயிட்டார் நம்ம கத்தியெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இவாளோட தைரியெல்லாம் குறையுது. அதை பார்த்தான் சுக்ரீவன், இப்படி விடக்கூடாது இவாளெல்லாம், இவாளுக்கு எந்தூசியாசத்தை கொடுக்கணும் சொன்னான். இந்த மாதிரி சுஷேணன்னு அந்த அவர் தான் மெடிக்கல் கேம்பில் அந்த யுத்தத்தில் ராமர் சைடு இருக்கக்கூடிய ஒரு மெடிசன் அட்வைசர் டாக்டர். அவர்கிட்ட சொன்னார் சுக்ரீவன், நீங்கள் ரெண்டு இவா ரெண்டு பேர் ஆக்சுவலி நீ கிஷ்கிந்தைக்கு போப்பா, நான் இங்கே இருக்கிற ராமனெல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு சீதையை அழைச்சிட்டு வந்து கிஷ்கிந்தைக்கு வந்து ராமர்கிட்டயே சமர்ப்பிக்கிறேன், அது வரைக்கும் அவளை அங்கேயே சிகிச்சை, அவளுக்கு அங்கேயே மருந்து கிருந்தெல்லாம் கொடுத்து பார்த்துக்கோப்பா ராமலக்ஷ்மணால அப்படின்னு சொன்னான். இப்போ இந்திரஜித்துக்கு தெரிஞ்சு போச்சு இவா ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டான்னு. ஸ்டாட்டிஸ்டிக்காக ஒரு விஷயத்தை பண்ணான், ராவணங்கிட்ட போய் சொன்னான், அப்பா நான் ரெண்டு பேரையும் மயக்கடிச்சு கீழே படுக்க வச்சுட்டேன் நான், அவள் ரெண்டு பேரும் காலி அப்படின்னா. ராவணனுக்கு பெருமை, ராமனையே கீழே தள்ளிட்டான் பரவாயில்ல என் பிள்ளை அப்படின்னு சொல்லி அர்த்தராத்திரியில் கொட பிடிச்சான் இந்திரஜித்துக்கு. ராமனுக்கு கொஞ்சம் தோணிட்டு இந்த சமயத்துல இவா கீழே விழுந்திருக்கிறத சீதை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு, தன்னோட புத்தக விமானத்துல திருஜட்ட அப்படிங்கிற ராட்சசியோட சீதையை கொண்டு போய் காமிமா வாழ்க்கு, அப்ப என் பராக்கிரமம் தெரியட்டும், ராமனே ராமலட்சுமணாலேயே நான் கீழே வீழ்த்திட்டேன் அப்படின்னு காட்டு போய் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த விமானத்துல ஏறி போய் அந்த யுத்த காலத்துல காமிக்கிறான் மேல இருந்து. சீதை கதறா, என்னதான் இருந்தாலும் அவளை பொறுத்த வரைக்கும் பர்த்தா போயிட்டா இருக்கல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்க, அவர் மயங்கி இருக்க ராமர் லட்சுமணம் சொல்ற வீரபா அர்ச்சிக பத்னீத்வம் ஏ தன்யேதி சமாம் விதுகு ஏத்ய சர்வே கதே ராமே ஞானினா அந்ததவாதினா. என்ன எல்லா மகர்ஷிகளும் என்ன சொன்னா, சீத கதர்றா, எல்லா மகர்ஷிகளும் நான் போய் நமஸ்காரம் பண்றச்சு தீர்க்க சுமங்கலியா இருக்கோமா, உனக்கு ராமரோட திருப்பி பட்டாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு அத்தனை பெரியவாளா எனக்கு ஆசீர்வாதம் முன்னாலே அதெல்லாம் பொய்யா போயிட்டு அவள்லாம் பொய் சொன்னவாளா ஆயிட்டாலே ராமர் கீழே விழுந்துட்டாரே அப்படின்னு சீத கதர்றா. அப்ப பக்கத்துல இருந்த திருஜட்ட சொல்றா, அவர் உயிடெல்லாம் இல்லமா, பிராணமெல்லாம் ஒப்பிடல, பர்த்தா ஜீவதி, உன்னோட பர்த்தா உயிரோட தான் நான் இருக்க, ரெண்டு காரணம். இந்த மாதிரி யுத்தத்துல இனிஷியல் ஸ்டேஜ்ல தர்மத்துக்கு கெடுதல் வரதான் வரும், பின்னாடி ஜெயிக்க போறது தர்மம் தான். அது மட்டும் இல்லாம இந்த விமானம் ரொம்ப சுத்தமான விமானம், யாருக்கான பர்த்தா போயிட்டாங்கன்னா 10 நாள் தீட்டு வந்துடும், அந்த தீட்டுலாம் இந்த விமானத்துல ஏற முடியாதுன்னா உன்னை ஏற்றிருக்காது இந்த விமானம், அதனால உன் பர்த்தா ஜீவிச்சுதான் இருக்க, உயிரோட தான் இருக்க, எழுத்துக்குவே அவருக்கு தான் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டின்னு போயிட்டான். அப்போ ராமர் எழுந்த, ஏதோ ஒரு தானே எழுந்துட்டார், லக்ஷ்மணனால எழுந்துக்க முடியல அப்படி கதற லக்ஷ்மணன் கீழே விழுந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு இப்பேற்பட்ட அருமையான தம்பியை எழுந்தேனே அப்படின்னு சொல்லி ராமர் கதற்ற தேசே தேசே கலத்ராணி தேசே தேசே சபாந்தவா தந்து தேசம் நபஷ்யாமி எத்திர பிராதா சகோதரஹா. பைசா இருந்ததுன்னா நான் ஒரு ராஜா வேற, எனக்கு எல்லா லோகத்திலையும் போனா மனைவி அப்படிங்கிறவ கிடைப்பாப்பா, பந்துக்கள் அப்படிங்கிறவ பைசா இருந்ததுன்னா தானாவே வந்து ஒட்டிப்பா. ஆனா இந்த மாதிரி ஆசையா அண்ணாக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு வரக்கூடியதான ஒரு தம்பி எப்பேற்பட்ட பைசா செலவு பண்ணாலும் கிடைக்க மாட்டான்ப்பா. இவ்வளவு அன்போட பண்ணணும் அப்படின்னு தலையெழுத்தேன்னு பண்ணாம இப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ற தம்பிய நான் இழந்தேனே அப்படின்னு ராமர் கதற்ற. அது மட்டும் இல்லாம வானராடெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் எனக்கு கைங்கரியம் பண்ண வரைக்கும் போர் ராமராவண யுத்தம் நின்று போச்சு, இதோட போர் நீங்கள்லாம் உங்க கிருஷ்ணந்தைக்கு உயிரோட போய் சேருங்கோ, நீங்க பண்ணதுக்கெல்லாம் பெரிய நன்றி அப்படின்னு சொல்லி யுத்தத்தை முடிச்சுக்கலாம்னு ராமர் சொல்ற. சுக்ரீவன் பார்த்தான், என்னடா இது, இப்பதான் நான் இவாளெல்லாம் எந்தூசியாசமா பேசி ஒரு குஷி பண்ணி வச்சிருக்கேன், இந்த சமயத்துல ராமர் போய் இப்படி டிமோட்டிவேட் பண்றாரு அப்படின்னு. அந்த சமயம் அவ பேசிக்கிட்டே இருக்கிறச்சே சுஷேணன் சொன்னான், இதுக்கு மருந்து உண்டு, லக்ஷ்மணர் ஒன்றும் போயிடல, மருந்து உண்டு, எங்க இருக்கு, ஹிமாலய பர்வதத்துல இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கிறச்சே பெரிய காத்து அடிச்சுதான். என்னடா காத்து அப்படின்ன உடனே அந்த வானராடெல்லாம் வானத்தை பார்த்தாலாம், என்ன மழைகிழ சைக்ளோனா என்ன இது அப்படின்னு தெரியாம பார்த்தாலாம். வேகோத்வேரஸ்வேலே கிமிதமிதி மிச்சோ மந்திரிகோ வானரேந்திரைஹி மாயா மானுஷ்யலீலாம் அபிநயதி ஹரோலப்த சேவா விசேஷா. இந்த லங்கையிலேயே சுவேல பர்வதம்னு ஒரு பெரிய மவுண்டைன் உண்டு, அந்த மலை தான் அப்படி பறந்து வருதா அப்படின்னு மேலே பார்த்துட்டே இருக்கா. பார்த்தா அந்த மலை மாதிரி தான் இருக்கு, ஆனா ரக்க அடிக்கிறது யார் அப்படின்னா கருடன் வர தத்துவ முகோப்ராஜு கருடன் வைனதேயம் அப்படின்னு சொல்லி கருடனோட காத்து பட்ட உடனே லக்ஷ்மணரை சுத்தின்னு இருக்கிற அந்த பாம்பெல்லாம் நாகாத்திரம்னு போட்டிருக்கான், நாகபாஷம் அதெல்லாம் கழிந்து பூமிக்குள்ள போயிடுதான். இந்த கருடனோட ரக்க காத்துப்பட்டு அப்ப கருடன் வந்ததுலாம் ஆல, கருடனோட காத்துப்பட்டு அப்படியெல்லாம் ஆறுது. அப்படி வந்த உடனே ராமர் பார்த்த வந்தோட லக்ஷ்மணன் என்னன்ற உடனே கருடன் கீழே வந்து இறங்கி நின்று நமஸ்காரம் பண்ணி, ராமன் ஒரு விஷயம் விஞ்ஞாபனம் பண்றதுக்காக வந்த, ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட தெரிவிக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லி கருடன் பேசுற. ராமர் உடனே கோ பவானு ரூபசம்பன்னா, யார் சுவாமி நீங்க அப்படின்ட்டு கருடனை பார்த்தே கேட்ட. அப்பதான் கருடனுக்கு உடச்சது, ஐயோ இது ஒரு டிராமா நடந்துருக்கு, நம்ம தெரியாதனமா உள்ள ஸ்டேஜுக்கு வந்துட்டோமே, எப்படி மேட்ச் பண்றது அப்படின்னு தெரியாம அவர் யோசிச்சுட்டு இருக்கார். ராமர் கேட்டுட்டே இருக்கார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே, எங்க அப்பாவா இல்ல எங்க தாத்தா தான் சொர்க்கலோகத்திலேருந்து வந்திருக்கலாம், நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு கருடன் புரிஞ்சுட்டாரா, சரி தெரியாம வந்துட்டோம், மேட்ச் பண்ண எப்படி மேட்ச் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி கருடன் பேசுற. நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது இந்த யுத்தங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்துக்கு தெரியும், நான் யாரு நீங்க யாரு அப்படிங்கறதெல்லாம். இன்னொரு விஷயம், எதுக்காக நான் இங்க வந்தேன் அப்படின்னா, இந்திரஜித் எவ்வளவு குரூரமா யுத்தம் பண்றான், அவன் எவ்வளவு ஹார்ஷா பிஹேவ் பண்றான், அவங்க கிட்ட போய் கருணையை காமிச்சுட்டு ஒரு பானை எடுத்து அவன் அடிக்கிறத விட்டுட்டு அவங்க கிட்ட போய் அடி வாங்கிட்டு கிடைக்கல, என்ன இது, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. சகே ராகவ தர்மஜா ரிபூனாம் அபி வத்சல, அவங்க எல்லாரும் பக்த வத்சலன், பக்தர்களுக்கு வத்சலனா, பக்தர்களுக்கு சரண்யனா இருக்காருன்னுதான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா சத்ருகள்கிட்ட கூட வத்சலமா இருக்கீரே, இப்படி இருக்கக்கூடாது, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கருடன் சொல்ற. சொன்ன உடனே அப்படி நமஸ்காரம் நான் கிளம்புறேன் அப்படின்னாரான். ராமர் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு உடனே அப்படி நின்றுட்டே இருந்தாரா மசமசன்னு. என்ன வேணும் அப்படின்னாரா ராமர், இல்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் ஒரு ஹக் அப்படின்னாராம். சரி வா அப்படின்னு சொல்லி ராமர் போட்டு ஆலிங்கனம் பண்ணியிருந்தாராம். பண்ணிட்ட உடனே கருடனோட மூக்கு ஷார்ப்பா இருக்கும், இந்த ஷார்ப்பான மூக்கை அப்படி கட்டி பிடிச்சிக்கிறச்சே ராமரோட தோல்ல வந்து அந்த மூக்கு பட்டுதான், ஆச்சரியமான வாசனை அடிச்சுதான். இந்த ஆக்ஸ் பாகு இதெல்லாம் சொல்றாடே அந்த சென்ட்டோட ஜாஸ்தியான வாசனை அடிச்சுதான். என்ன அப்படின்னா, ஏன் போட்டு சண்டைக்கு யாராவது சென்ட்டுக்கிட்டு போட்டுன்னு வருவாடா, உபன்யாசத்துக்கு போட்டுட்டா ஓகே, சண்டைக்கெல்லாம் போட்டுன்னு போறாருன்னா அப்படி இல்லையா, அதுக்கு தேசிகன் காரணம் சொல்ற. வைதேகி கர்ணபூர ஸ்தபக சுரபினா எஸ் சமாஸ்லேஷி தோஷ்ணா கிருஷ்ணா பாரிப்ளவானாம் சபவத்து கருடா துக்க பாரிப்ளவானா. சீதை காதுல இந்த வைரத்தோடெல்லாம் ஆற்றுலயே விட்டுட்டு வந்துட்டான், அப்ப காட்டுல வந்து என்ன காதுல தூந்து போயிடுமே, நாமெல்லாம் தென்னை வச்சு குத்திப்போம், சீதை அப்படியே குத்திப்பா வாசனையான புஷ்பத்தெல்லாம் எடுத்து காதுல வச்சுப்பாடான். அப்படி வச்சிருந்து ராமரோட கையை தான் தலைகாணியா வச்சு படுத்துப்பா. தோள்லையும் கையிலையும் என்ன படுத்துப்பா, அந்த வாசனை ராமரோட உடம்புல ஏறி ஏறி தழும்பேறி போயிட்டு தான் அந்த வாசனை. நம்ம மாதிரியே ஒரு செட்டுப்பாட்டு உடஞ்சதுன்னா ஒரு மாசத்துக்கு வாசனை அடிக்கும் தரையில. அந்த மாதிரி பெருமாளோட தோள்பட்ட அவ்வளவு வாசனையா இருந்துதான். அது அவர் மூக்கு வச்சவங்க அந்த வாசனை அப்படியே உறிஞ்சிட்டாரு. அவருடன் ஆஹா நல்லா இருக்கு இந்த வாசனை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். திருப்பி சண்டை ஆரம்பிச்சது. தூம்ராட்சன் அப்படின்ற ராட்சசனை ஹனுமார் பண்ணார், அகம் பண்ணனையும் அவரை எல்லாம் பண்ணார். அப்புறம் வஜ்ரதம்ஷ்டன் அப்படின்னு ஒரு ராட்சசன், அவன் அங்கதன் பண்ணார். அப்புறம் பிரஹஸ்தன் அப்படிங்கிறவர நீலம், நீலம் தான சேனாபதி அவர் பண்ணார். அப்புறம் பார்த்தா ராமன் ரொம்ப ஹெவி லாஸ் நம்ம பார்த்தோம், நம்மளே இறங்குவோம் அப்படின்னு சொல்லி ராவணனே வந்தான். சசங்கபேரி பணவ பிரணாதைகி, சங்கத்தெல்லாம் ஊதிண்டே வரணும், சங்கம் ட்ரம்ஸ் தான் வரான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக பெரிய சவுண்டு சவுண்டு பார்ட்டின்னு அந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் போட்டுக்கணும்னா. அது அதே மாதிரி வந்தாலும் நேராக ராமர்கிட்ட போய் யுத்தம் பண்ண முடியாது. ஏன்னா ராமருக்கு முன்னாடி முதல்ல பேசிக் வாரியர்னு ஒருத்தன் இருப்பான். அந்த வாரியருக்கெல்லாம் டீம் ஹெட், டீம் லீடர்னு சொல்கிறாரு ஆஃபீஸ்லாம், டிஎல் அப்படின்ற மாதிரி அவமர்த்தான் இருப்பான். அதை தாண்டி சேனாபதி நிற்பான் நீலன், நீலனை தாண்டி யுவராஜா அங்கதன் நிற்பான், அங்கதனை தாண்டி சுக்ரீவன் வானர ராஜா நிற்பான், சுக்ரீவனுக்கு தாண்டி லக்ஷ்மணர் நிற்பார், லக்ஷ்மணரை தாண்டி ராமர். இவாளெல்லாம் ஜெயிச்சுட்டு தான் ராமர்கிட்ட நேராக போக முடியும், நேராக போயிட முடியாது. எடுத்த உடனே ஹனுமார் எங்கே இருப்பார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஹனுமார் எங்கே வேணா இருப்பார், எல்லா இடத்துலையும் ஆல்ரவுண்டர் அவர். அவர் வந்து பேட்டிங் தான் பண்ணுவார், பவுலிங் தான் பண்ணுவார், ஆல்ரவுண்டர் அவர். அவர் எங்கே இருக்கார் இப்போ அப்படின்னா, இப்போ ராவணனோட இருக்கார். என்ன பண்ணுறாரு அப்படின்னோடனே ராவணன் வரச்சேவே ஹனுமார் பார்த்துட்டு ஹாய் சோக்கியமா அப்படின்னா, சரி உன் கூட எல்லாம் நான் சண்டை போடுறதுக்கு வரல, நான் ராமர் கூட சண்டை போட போறேன், எனக்கு என் பலத்துக்கு ஈக்குவலான வானரனோட சண்டை ராஜாவோட சண்டை போட போறேன், ராமரோட சண்டை போட போறேன் அப்படின்னா ஹனுமார் சும்மா இருக்கலாம். இல்லையோ இந்த குசும்பு அப்படிங்கறதெல்லாம் ஹனுமார் தான், என்னன்னா இவன் சொன்னதும் ஏதா கூட ஹனுமாரை போய் உன் பலம் எல்லாம் என்ன, நான் ராமரோட சண்டை போடணும்னு இவர் என்ன சொன்னாருன்னா, உன் பிள்ளை ஞாபகம் இருக்கா அக்ஷகுமாரன், நான் தான் பண்ணேன் அக்ஷன் ஸ்மர சுதம் மாசியெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா தேவசாலம் தான், நான் தான் பண்ணேன் ஞாபகம் இல்லையா அப்படின்னாராம். உடனே ஹனுமார் அப்படி சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து விட்டாரான் ராவணனுக்கு. இந்த மாரில் குத்தினா சட்டுன்னு மூச்செல்லாம் நின்று போயிடும், மூச்சு பிடிச்சிடும், விஷங்கள்லாம் டக்குன்னு தெரியாது, கருப்பாயிடும், சுற்றி என்ன நடக்கிறதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ராவணனுக்காகி பத்து தலையும் இருக்குதுன்னு சுற்றி ஆஸ்வாசப்படுத்தினான். தேரை பிடிச்சிட்டு ஏதாவது பேலன்ஸ் வேணுமே, எல்லா கீழே விழுந்துமோ தான் தேரை பிடிச்சிட்டு பெருமூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு விட்டுட்டு அப்படி பார்த்தான். பார்த்த உடனே சொன்னான், ஆஹா உன் வீரம் ஜாஸ்தி தான்ப்பா, உனக்கும் நிறைய பலம் இருக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னா. ஹனுமார் பார்த்துருச்சு என் பலத்தை நீ தான் மெச்சிக்கணும் அப்படின்னா. ஏன் அப்படின்னா என்கிட்ட ஒரு குத்து வாங்கிட்டு ஒருத்தன் உயிரோட இருந்தான்னு சரித்திரமே கிடையாது, நீ மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கேஸ் நீனா அடி வாங்கிட்டு உயிரோட இருக்க. திகஸ்து கல்வி இதே ஏன்னா எஸ்கும் ஜீவசிராவனா, உயிரோட இருக்கியப்பா நீயே பெரிய ஆள் தான் அப்படின்னு ஹனுமார் சொன்னாராம். சொன்ன உடனே ஹனுமாரை திருப்பி ராவணன் ஒரு குத்து விட்டான், ஹனுமார் கீழே விழுந்த, விழுந்து ஹனுமாரை தாண்டி அவன் நீலன் கிட்ட சண்டை போடுறதுக்கு போயிட்டான். நீலன் அப்படிங்கிறவன் சேனாபதி, அந்த சேனாபதியோட சண்டை போடுறதே ஹனுமார் பார்த்தாரு. எழுந்து சரி அவனோட சண்டை போடுறோம், நம்ம நடுவில் போய் சண்டை போடுறதுங்கிறது நம்ம ரூல்ஸ் கிடையாது, ராட்சசா வேணா இண்டீசெண்டா பிஹேவ் பண்ணுவான் நம்ம அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ஹனுமார் ராவணன் நீலனோடய சண்டை போடுறோம், நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னா நீலனோட சண்டை போடுறது ஆச்சரியமா. நீலன் என்ன பண்ணான்னா திடீர்னு காணாம போய் ராவணனோட தேர் வழியா உள்ள வந்து ராவணனோட பத்து தலைகளையும் நடந்து ராவணனோட வில்லுலே உட்கார்ந்துட்டான். அவன் வால் அவன் அந்த வில்லோட இதுன்னு நினைச்சு இந்த ஸ்பிரிங் மாதிரி இருக்கும் வில்லு, அதை பிடிச்சுதான் அந்த பானத்தை விடுறது, அது நினைச்சு இழுத்தானா கீழே ஐயோ ராமச்சந்திரான்னு ராவணனோட மடியிலேயே விழுந்தானா. நீலன் இழுத்தது மட்டும் இல்லாம புராண்டி விட்டானான் ராவணனோட மூஞ்சிய. ராவணன் நினைச்சிருந்தானா சார் இந்த மாதிரிலாம் நான் யுத்தம் பண்ணதே கிடையாது, எப்பேற்பட்ட தேவர்களோடலாம் நான் எப்பேற்பட்ட ஒரு யுத்தத்தெல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த குரங்கு வந்து மேலே வந்து கொடுக்கறதே அப்படின்னு நினச்சிட்டு இப்படி ராவணன் தலைமையிலலாம் இந்த குரங்கு நடந்ததெல்லாம் பார்த்தாலும் ராமலட்சுமணன் பார்த்துட்டு சிரிச்சாலும் என்னடா இது இப்படி நடக்கிறதே அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த நீலன் அடிக்கணுங்கிறதுக்காக ஆக்னேயாஸ்திரம் அப்படிங்கிற அஸ்திரத்தை எடுத்து போட்டான். நேச்சுரலாக பார்த்தா அந்த ஆக்னேயாஸ்திரம் நீலனை பொசுக்கியிருக்கணும், ஆனால் இவாள்லாம் சாதாரண வானராடு இல்லை அப்படிங்கிறதுனால அவர் மயங்கி கீழே விழுந்தார் நீலன். அப்புறம் ராவணன் பார்த்தா லக்ஷ்மணனோட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி, லக்ஷ்மணா வா என் கூட சண்டை போடு அப்படின்னு கர்ஜனை பண்ணான். கர்ஜனை பண்ணிட்டு ஆச்சரியமான ரெண்டு பேருக்கும் லக்ஷ்மணருக்கும் ராவணனுக்குமே பெரிய சண்டை. அந்த சண்டையில் சக்தி அப்படிங்கிற ஒரு ஆயுதம், இந்த வேலாயுதம்னு சொல்கிறோமே வேல், அந்த வேலை எடுத்து லக்ஷ்மணர் மேலே பிரயோகம் பண்ணால் லக்ஷ்மணருக்கு அந்த ஆயுதத்தை தன்னோட பக்ஷஸ்தலத்தில் வந்து விழுந்தது அந்த ஆயுதம், லக்ஷ்மணர் கீழே விழுந்துட்டார், மயங்கியாச்சு லக்ஷ்மணர். பெரிய வெற்றி அப்படின்னு நினைச்சு, சரி இந்த லக்ஷ்மணரையும் நம்ம தூக்கின்னு போயிடலாம் நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கறதுக்கு போனான். தூக்கவே முடியலையா லக்ஷ்மணரை. எப்பேற்பட்ட கைலாசம் மந்திர பருவத்தம் இதெல்லாம் பால் மாதிரி, இந்த பால்லாம் எடுத்து மூணு பால்லாம் வச்சு இப்படி சுத்தி சுத்தி விளையாடுவான். அந்த மாதிரி கைலாசத்தெல்லாம் இப்படி எடுத்து விளையாடுவான் ராமன். அவ்வளோ பெரிய பலம் பராக்கிரமம் அவனுக்கு. அப்பேற்பட்ட ராவணனால லக்ஷ்மணரை தூக்க முடியலை. ஏன் அப்படின்னா அது வால்மீகி காரணம் சொல்ற. விஷ்ணோ ரச்சித்தியம் சுவம்பாகம் ஆத்மானம் பிரத்யானுஸ்மரன்னு லக்ஷ்மணர் மயங்கி இருக்காரு. தவிர என்ன நினைச்சிட்டு படிச்சுட்டு இருக்காரா, நம்ம விஷ்ணுவோட ஒரு மூர்த்தி சங்கர்ஷண மூர்த்தி அப்படிங்கிறத நினைச்சிட்டு படிச்சுட்டு இருக்காராம் லக்ஷ்மணர் இளைய பெருமான். அதனால அவர் தூக்க முடியல அப்படின்னா பின்னாடி ராவணன் லக்ஷ்மணர் தூக்க ட்ரை பண்றான்றது ஹனுமானுக்கு தெரிஞ்சது. பின்னாடியிலேருந்து ஓங்கி ஒரு குத்து விட்டாரா ஹனுமான் ராவணனுக்கு. ராவணனுக்கு தெரிஞ்சது, ஆஹா இந்த குத்து அதே குத்து வாங்கின ஆசாமி தான் நம்போ, யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு அவன் அப்படி அடி வாங்கி வலியோடையே தேருக்கு போனானா அது ஹனுமானுக்கு தான் தெரியும். அவனுக்கு திரும்பி இருமிலாம் பார்க்கல. அதனால இந்த கைப்பக்குவம் தெரியுமா அவனுக்கு, யார் இதை அடிச்சிருப்பான் நம்மள அப்படின்னு தெரிஞ்சு அவன் தேர்ல போய் உக்காந்தான். ஹனுமான் பார்த்தார், அஞ்சலி பண்ணார் லக்ஷ்மணருக்கு, மயங்கி இருக்கிற லக்ஷ்மணருக்கு. தூக்கினாராம், ஒரு பூவை தூக்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ அவ்வளோதான் போட்டாராம். தூக்கின்னு போயிட்டாராம். ராவணன் பார்த்தான், என்னடா அது நாம தூக்கினோம் வரல ஹனுமார் தூக்கிறார் வந்துட்டாரே அப்படின்னா வால்மீகி அது காரணம் சொல்ற. வாயு தூணோ சுகத்வேன பக்தியா பரமயாசக சத்ருனாம் அப்பிரகம்பியோபி லகுத்வம் அகமத்கபேகே. ராவணன் கர்வத்தினால தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். என்ன பெரிய இது, என்ன வெயிட்டா இருக்க போறான், மிஞ்சி போனா ஒரு 150 கிலோ உள்ளதானே இருக்க போறான், நம்ம கைலாசத்தையே தூக்கினாலும் நாம தூக்க முடியாதா என்ன அப்படின்ற ஒரு திமிரில் தூக்கினான். ஆனால் ஹனுமார் வந்தவொடனே நமஸ்காரம் பண்ணிட்டு பக்தியோடு தூக்கினாராம். அதனால சத்ருனா அப்பிரகமிப்பியோபி அசைக்க முடியலையே ராவணனால். ஆனால் ஹனுமார் லகுத்வம் அகமத்கபேகன்னு லகுவாக தூக்கிட்டாராம். அப்புறம் கொண்டு போய் ராமர்கிட்ட காமிச்சார், இந்த மாதிரி லக்ஷ்மணர் மயங்கிட்டார் அப்படின்ன உடனே இந்த சமயத்தில் போய் புலம்புறது டைம் இல்லை. லக்ஷ்மணர் என்னப்பா லக்ஷ்மணன் போயிட்டானே அப்படின்னு பராக்கிரமிக்க காலோயர், இது வந்து பராக்கிரமத்தை காமிக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லி ஹனுமாரே சொன்னாராம், ராவணன் இங்கே தான் இருக்கான், நீங்கள் என்னோட தோளில் எழுந்திருடுங்கள் அப்படின்னு சோலி ஹனுமத் வாகனம் நாமெல்லாம் பண்ணுறோம் என் பிரம்மோத்சவத்தில். அந்த மாதிரி ஹனுமார் தோல் மேலே ராமர் போகிற ராவணனோட சண்டை போடுறதுக்கு. அப்போது ராமர் எதிர்க்கு வந்து நிற்கிற சண்டை போட்டுட்டே இருக்கா ராமர் ராமனும் ராவணனும். அப்போது ராவணனுக்கு என்ன கோபம் வந்ததுன்னா, இத்தனை நாள் இவன் கீழே ரோட்டில் நின்று சண்டை போட்டுருந்தான் ராமன், அவனை தூக்கிறது பார்த்தியா இந்த குரங்கு அப்படின்னு சொல்லி ஹனுமார் மேல கோபம் வந்துதான் ராவணனுக்கு. ஹனுமாரை மூணு பானத்தினால ஹனுமாரோட நெத்தியில் அடிச்சானா, ரத்தம் ஆறு மாதிரி ஓடிதான் ஹனுமார் நெத்தியிலேருந்து. ஆனால் அவர் டைட்டாக பிடிச்சுட்டு இருக்காரே தவிர வலிக்கிறது, நம்மளுக்கு ஏன் தலைவலி வந்தாலே ஒருதாலே ஆஃபீஸ் லீவ் போடலாமா அதை பண்ணலாமான்னு கேட்டுருக்கோம். ஹனுமாரோட நெத்தியில மூணு பானத்தினால அடித்தான், ரத்த விளாடா கொட்டுறது அவருக்கு. ஆனால் பரவாயில்ல, பிரபு நம்ம மேலே நிற்கிறார், அவரை பிடிச்சிட்டு தான் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நிற்கிறாராம். அப்போ ததோராமோ மகாதேஜாக ராவணேன கிருத்த பிரணம். ராமருக்கு கோபம் வந்துதான், என்னன்னா நம்மளை அடிக்கிறது பாகவதால போய் அடிக்கிறானே, ராமதீங்கிகை மன்றவாள் அடிக்கிறானேன்னு சொல்லி ராவணேன கிருத்த பிரணம். இது கொஞ்சம் ஆச்சரியமா சொல்லணும், குரங்கு உடம்புல புண்ணு ஜாஸ்தியா இருக்கும், ஏன்னா சுரிஞ்சுட்டே இருக்கும் குரங்கு, புண்ணு ஜாஸ்தியா இருக்கும் குரங்கு உடம்புல. அந்த புண்ணை பார்த்து ராமருக்கு கோபம் வரல, ராவணேன கிருத்த பிரணம், ராவணன் ஒரு புண்ணு ஏற்படுத்தியிருக்கான் இப்போ ஹனுமார் உடம்புல. அதை பார்த்துட்டு கோபத்திய வசமே இவானு, ராமருக்கு கோபம் வந்தது அப்படின்னு சொல்ற இடத்துலலாம் வால்மீகி என்ன சொல்லுவாருன்னா, குரோதம் ஆகாரையே தீவிரம், குரோதத்தை உண்டு பண்ணிப்பாராம் பெருமாள். தனக்கு கோபம் வா அப்படின்னு சொன்னா கோபம் வருமா, சரி போ அப்படின்னா போயிடுமா, நம்மளுக்கு அப்படி இல்லை, நம்மளுக்கு வேற மாதிரி, அது நம்மள தூண்டும், நீ வா இப்போ என்கிட்ட அப்படின்னு, நான் உனக்கு எப்போ ஃப்ரீயா விடுறேன்னா நான் போன விட்டுறேன்னு அந்த மாதிரி ராமர்கிட்ட இல்லையா. ஆனா இந்த இடத்துல எப்படி அப்படின்னா கோபத்தை கூப்பிடலையாம் பெருமாள், கோபத்திய வசமே இவான, கோபமே ஒரு உருவெடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் எப்படி போய் என்னோட பக்தன் அடிக்கலாம்னு சொல்லி ஆச்சரியமான யுத்தம். ராவணன் என்னென்ன அஸ்திரம் போடுறானோ அந்த அஸ்திரத்தெல்லாம் துண்டு துண்டா கீழே கட் பண்ணி கீழே உழந்தோம் ராவணோட பானத்தினால. ராமர் இவன் ஒரு அஸ்திரம் ஆக்னேய அஸ்திரம் எடுத்தான்னா பெருமாள் வாயு அஸ்திரம் எடுத்து சம்ஹாரம் பண்ணிடுவார். இவனோட பானங்கள் எல்லாமே காலியாச்சு. ராவணோட பானம் கத்தி வச்சிருந்தான், சந்திரஹாசம் அப்படிங்கிற கத்தி சிவன் கொடுத்தது, அந்த சந்திரஹாசம்ன்ற கத்தி கீழே விழுந்து வெட்டுப்பட்டு கீழே விழுந்துதான். ராவணன் கிட்ட வேற ஆயுதமே இல்லை எடுத்து போடுறதுக்கு. அப்போ ராமர் சொல்ற, கச்சாமு ஜானாமி ரணார்ஜிதஸ்துவம் பிரவிஷ்யராத்திரி சரராஜலங்காம் ஆஸ்வாஸ்ய நிவ்யாஹி ரசீச்ச தன்வி சதாபலம் திரக்ஷசினே ரசஸ்தா. ராவணா அவன்கிட்ட ஆயுதமே கிடையாது. ராமர் பார்த்தார், ஆயுதம் இல்லாதவனெல்லாம் அடிக்கக்கூடாது. நம்ம இந்தியாவிலே எல்லா ராஜாவும் அப்படிதான். இந்த ராஜ்புட்ஸ் அப்படின்னு மேவாள் அப்படியில் இருந்தா அவங்க கூட சண்டை போடுறதுக்கு ஒரு முஸ்லீம் ராஜா அவன்தான். அவன் சண்டை போட்டான், அவங்ககிட்ட ஆயுதம்லாம் போயிடுச்சு. இந்த ராஜ்புட் மன்னர்கள் அப்படிங்கிறவாள்லாம், அந்த மேவாள் ராஜாக்கள் அவள்லாம் எதிர்க்க அவங்ககிட்ட ஆயுதம் இல்லை, நீ போயிட்டு வாப்பா அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் கீழே விழுந்த கத்தி எடுத்து கொடுத்தான், அதனாலேயே அவனுக்கு அந்த ராஜா செத்து போயிட்டான் அப்படின்னு. நம்ம பாரத தேசத்து ராஜா எல்லாமே அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணுவான் சண்டைன்னு வந்தாலும். அப்படி ராவணனை பார்த்து சொல்கிறான், உங்ககிட்ட ஆயுதங்கள்லாம் எதுவும் இல்லை, உங்ககிட்ட நிறைய உனக்கு இன்னைக்கு டேமேஜ் ஜாஸ்தி, தேர்கீரெல்லாம் போயிட்டு பத்து தலையில் இருக்கிற கிரீடமும் பாத்திரம் மாதிரி கீழே உருண்டு கிடக்கும். பத்து ஏதாவது ஒரு தலையிலும் ஒன்று இருந்தாலன்னா அதை நடு தலையில் வச்சுட்டு அப்படி போயிடலாம். லங்கேஜி இவன் கிட்ட ஒன்றுமே எல்லாம் பாத்திரம் கீழே உருண்டு கிடக்கு. ராமர் பார்த்த, உங்ககிட்ட ஆயுதம் எதுவும் இல்லை, நீ போய் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாளைக்கு வா அப்படின்னா, அதுதான் இன்று போய் நாளை வா அப்படின்னு. அவன் பின்முதுகு காமிச்சு போகிறதுக்கு ராமனுக்கு வெக்கமாக இருந்ததான். அதனால் ராமர் என்ன நினச்சார், நாம் போவோம் அவனும் போயிடுவான் அப்படின்னு சொல்லி ராமர் வந்தானான். ராவணன் ராமர் கிளம்புறாருன்றதை பார்த்துட்டு தானும் திரும்பி நடந்தானான். ராமர் ஒரு நிமிஷம் திரும்பி ராவணா அப்படின்னு கூப்பிட்டாரான். அவனும் திரும்பினான். என்ன அப்படின்னு கேட்டானான். நாளைக்கு இன்னைக்கு என்னோட விளையாட்டை பார்த்தேன், நாளைக்கு என்னோட பலத்தை பார்ப்பேன் அப்படின்னு. சதாபலம் திரக்ஷசினே ரசஸ்தா, நாளைக்கு என்னோட பலத்தை பார்ப்பவா, வா போயிட்டு வா அப்படின்னாரான். ராவணனுக்கு ரொம்ப கேவலமான ஒரு செடி என்னன்னா, இந்த மாதிரி அவன் வந்ததே கிடையாது. எப்பயுமே ஆத்துவாசல்ல தான் நேராக வெற்றி அடைஞ்சு நேராக ஆத்துவாசல் வருவான். மந்தோதரி ஆர்த்தி கடைசி வச்சுருப்பான், ஆர்த்தி எடுத்து வரவழைக்கிறதுக்கு. அன்னைக்கு போறச்சேவே ஒரு இது கம்பராமாயணத்தில் வருது. வாரணம் புருதமாக இருக்கும் அவனோட, அவன் திரும்பி நடக்கத்தே அவன் எப்படி நடந்தான் அப்படின்னு சொல்கிற கம்பன். எப்பயுமே அவனுக்கு ஒரு அவன் கேரக்டர் ஒரு என்னென்ன இப்படி இப்படி தோளை தோளை ஆட்டி ஆட்டி பார்ப்பான். என்ன அப்படின்னா, என் தோல் எப்பேற்பட்ட தோல் தெரியுமா, கைலாசத்தையே தூக்கின தோல் அப்படின்னு. வாரணம் புருதமாக இருக்கும் வரையிட எடுத்த தோல் இந்த மாதிரி அப்படி இப்படி தடவி பார்த்துட்டே இருப்பான். ஏன்னா அந்த ஐராவத தந்தம் குத்தி கூட ஒன்றும் ஆகாத மாதிரி எனக்கு என் தோல் எப்பேற்பட்ட தோல் தெரியுமா. நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாகும். அன்னைக்கு அவன் ராவணன் சண்டைக்கு ராமரோட வரச்சே தான் நாரதர் ஒட்ட பிராமணனா எதிர்ப்பு வந்து நின்னாரான். கிளம்புறச்சே சொன்னாராம், வேணாம்ப்பா நீ ராமரோட போகாத, தோத்து போயிடுவ அப்படின்னா. நாரதரே ஆத்து வாசல்ல உட்கார்ந்து வந்து நீர் வந்து கிருஷ்ணாராமான் ஜபம் பண்ணின்றோம், அதுக்குதான் நீர் லாய்க்கு திண்ணையில உட்காந்துருக்கோம். நான் போய் சண்டையை முடிச்சுட்டு ராமனை ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. பந்தாவா வேற சொல்லியிருக்கான், அவர் வேற வாசல்லே உட்காந்துட்டு இருக்கார். நம்ம போனா என்ன சொல்றது அப்படின்னு தாரணி மௌடி பத்தும் சொன்னே, பத்து கிரீட்டமும் பத்து தலைக்கு பத்து கிரீட்டம் பத்தும் பாத்திரம் பாத்திரமா வந்துருக்கு. ஏதாவது ஒன்று இருந்தாலும் சென்டர் தலையில வச்சுட்டு அப்படி நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்ட்டு போலாம். அதுவும் கிடையாது. சங்கரன் கொடுத்தவாளும் சங்கரன் அதாவது சிவன் சந்திரஹாசன் கொடுத்த கத்தி கீழே குழந்து கிடக்கு. வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை முட்டான். வீரம் அப்படிங்கிறதெல்லாம் ராமனுக்கு போயிருப்பான். போய் பின்னாடி பேக்கடை வழியாக போய் கதவு தட்டான். மந்தோதரி மந்தோதரின்னு மந்தோதரி பார்த்த வாசலில் ஆர்த்தி வச்சு நின்றுட்டு இருக்கா அவன். அப்போ என்ன பின்னாடி நான் மாத்துக்கார குடல் மாதிரி இருக்கேன் அப்படின்னா, பின்னாடி போய் கதவு திறக்கிற உடம்பு ஃபுல்லாக ரத்தம், ஒரே தையல் போடுற அளவுக்கு ரத்தம் போட்டுறது, அந்த மாதிரி வந்து நிற்கிறான். நின்றவொடனே பார்த்தான். மந்தோதரியே சொல்கிறா, எதுக்கு இப்படியான சண்டை போட்டு தான் ஆகணுமா, சீதையை கொடுத்துடலாமே நம்ம அப்படின்னு. அதெல்லாம் மண்டையிலேயே ஏறலை. அடுத்த நாள் சபையை கூட்டினான். கூட்டுற சேவை கம்பராமாயணத்தில் இந்த இடம் அழகாக வரும். அதனாலதான்ப்பா சீதையை வந்து சீதை வந்து இதனாலதான் ராமர் ராமருங்கிறான். என்னெல்லாம் பாப்பாடாவ, எப்பேற்பட்ட வீரனுக்கு மாலையிட்டதாவ, ராமரோட வீரம் அப்படிங்கிறது என்னன்னு நேற்றுதா எனக்கு பிடிச்சது. நம்மளெல்லாம் மூஞ்சி கொடுத்து பேசுறதே அது அதிசயம் அப்படின்னு ராமன் நினைச்சுட்டான். கம்பராமாயணத்தில் வரும் கும்பகர்ணனை எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மீட்டிங். கும்பகர்ணனை எழுப்புறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய தர்க்கம். ரொம்ப ஜாலியாக இருக்கும் பாராயணம் பண்ணுறது. என்னென்ன அப்படின்னா, 10,000 பேர் போனாலும் கும்பகர்ணன் நம்மள மாதிரி ஒரு பெட்ரூம்லாம் படுத்துக்கிற ஆள் கிடையாது. படுத்துட்டா நாடு தாங்காது. அதனால் அவனுக்குன்னு பெரிய குகை, அந்த குகையை உள்ளே போய் படுத்துட்டுருப்பான். அவனுக்குன்னு பெரிய வெல்வெட்டு மெத்தை, வெல்வெட்டு தலைகாணி, கைக்கு காதுக்கு தலைக்கு எல்லாத்துக்கும் வச்சுன்னு படுத்துட்டுருக்கான். அவனை போய் எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ஸ் அடித்து பார்க்குறா, அசையலை. ஸ்பீக்கர் பெருசு பெருசா வச்சு பாட்டு கிட்ட எல்லாம் போடுறான், பாட்டு எல்லாம் போடுறான், நவரவே இல்லாம. அப்புறம் பார்த்தா கடப்பாறை எடுத்துன்னு போறான், கடப்பாறை எடுத்துன்னு போய் வயிற்று வயிற்றுல காலில் கையில எல்லாம் குத்துறான், கடப்பாறை உடஞ்சு போறதே தவிர இவன் எடுத்துக்க மாட்டேங்கிறான். அப்புறம் பார்த்தா கேசானன்யே பிரலுபு கருணாவன்யே தசந்திச்ச அப்படிங்கிறான். என்ன அப்படின்னா, சில பேர் இவனோட முடி ஸ்பிரிங்கு மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி ஒரு பத்து பேர் சேர்ந்து இழுக்கிறானா, எழுந்துரு எழுந்துருன்னு. அப்புறம் கருணாவண்ணியே விசனிச்சு காதை போய் சில பேர் கடிக்கிறானா, கடிச்சாலானே இவனுக்கு எதாவது தெரியறதா அப்படின்னா, கும்பகர்ணா புஷ்பந்தே மகாநித்ரா சங்கதான்னு சொல்லி ஒன்னும் பண்ண முடியல. அப்புறம் பெரிய யானையெல்லாம் எடுத்துன்னு வர அவனோட வயிற்றுல போய் நிக்கிறதுக்கு, அப்பதான் அவனுக்கு ஓஹோ எறும்பு கடிச்ச மாதிரி ஏதோ நம்ம உடம்புல ஏதோ போறதுப்பா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நான் கும்பகர்ணன். அப்புறம் வயிற்றுல போய் சில பேர் நின்றுட்டு குத்துறான், வயிறுங்கிறது அநீகமனா இருக்கும் கும்பகர்ணனுக்கு, எப்படி அப்படின்னா பானை மாதிரி இருக்கும். அவன் மூச்சு அப்படி இழுக்கிறச்சே எல்லாரும் நீ கிட்டக்க வருவாளாம், மூச்சு விடுறச்சே எல்லாம் பத்து பத்து பேர் பத்து டைரக்ஷன்ல செதறுவாளாம், அந்த மாதிரி எல்லாம் கீழே போய் விழறா. ஜலத்தெல்லாம் காதல் எல்லாம் குத்துறாளாம் ஜலத்தை, சில பேர் காதல ஜலம் குத்தி எழுப்புவா ஆட்டிலேயே. அந்த மாதிரி இவன் என்ன பிச்சினாலும் ஏந்துக்கவே மாட்டேங்கன்னா, அப்புறம் ஏதோ தெரிஞ்சது இத்தனை சத்தம் வருது ஏதோ எழுப்புறா போல இருக்குன்னு அப்படி எழுந்தான். இவன் எழுந்துக்கிறதே யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாளோ அவளெல்லாம் தின்னுடுவோம். அதனால இவா பத்தாயிரம் பேர் வந்திருக்காளே எல்லாம் நீ எழுந்து ஆஹா எழுந்துட்டாண்டா கடம்பு ஓடுங்கடா ஓடுங்கடா கிளம்புறாளாம் வெள்ள எல்லாம் கொகை வாசல்ல போய் நிக்கிறாளாம். எழுந்தானா, எழுந்த உடனே அவன் அவனுக்கு முன்னாடி எழுந்ததுக்கு உடனே இந்த பெட் காஃபி அப்படிங்கிறான், அவனுக்கு எல்லாம் வச்சிருக்கான், காஃபி டீ ஓடுறது பறப்பது ஊர்வன பறப்பன எல்லாத்தையும் வச்சிருக்கா, எல்லாம் எடுத்து சாட்டான். சாட்ட உடனே தான் அவனுக்கு ஒரு ஆஹா நம்ம எழுந்திருக்கோம் அப்படிங்கிற நினைப்பே வந்துதான். வந்த உடனே கேட்டானா, யாரா என்ன எழுப்பினது அப்படின்னா, ஐயோ ராஜா நாங்க இல்ல பெரிய ராஜா ராவணேஸ்வரன் தான் எழுப்ப சொல்லியிருக்கான், அதனாலதான் எழுப்பினோம் அப்படின்னா. அப்படியா சரிடா வரோம் வரேன் போ அப்படின்னா. என்ன கூப்பிடுற சபைக்கு சீக்கிரம் வராம என்ன பண்ண, இல்லடா சாப்பிட்டு வரேன் அப்படின்னா. இப்ப சாப்பிட்டது எப்படிலாம், இதெல்லாம் பெட் காஃபிடா, இனிமேல் தான்டா குடிச்சிட்டு தான் என்னை குடிச்சிட்டு சாப்பிட்றதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கேன்டா, இது சாப்பிட்றது தனி, பெட் காஃபியும் குடிப்பேன் குடிச்சிட்டோம் குடிச்சிட்டு பல்லு தேய்ச்சிட்டோம் காஃபி சாப்பிடுவேன் அந்த மாதிரிடா நான் அப்படின்னா. குளிக்கிறதுக்கு பெரிய ஷவர் ஒன்று வச்சிருக்காள், யானைக்கெல்லாம் இப்போ கோவிலில் ஷவர் வச்சிருப்பான், அந்த ஷவர் மாதிரி அந்த ஷவர் கீழே போயிருந்தானா அப்படி ஜலம் கொட்டும். வேஷ்டி கட்டிக்கிறது எப்படி அப்படின்னா, பெரிய கம்பில் வஸ்திரத்தை சுற்றி வச்சிருக்கா, இவன் போய் நின்றுப்பான், நின்ற உடனே அந்த வஸ்திரம்லாம் தானா அந்த மிஷின்லாம் வச்சிருக்கான் சுத்துமான், அப்படியே கச்சை மாதிரி வந்து பின்னாடி போய் சொருகும். நெத்திக்கிட்டுக்கிறதுக்கு என்னன்னா அதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கான், என்ன அப்படின்னா சந்தனத்தை ஒரு ஒரு கண்ணு மாதிரி வச்சிருப்பாளாம், அந்த கண்ணில் போய் எடுத்து கரெக்டாக ராவணன் நெத்தியில் எயிம் பண்ணி அடிப்பாளாம் பச்சக் அப்படின்னு போய் ஒட்டிக்குமா ராவணனோட நெத்தியில. அதெல்லாம் முடிச்சான், முடிச்சு குளிச்சு குளிச்சாச்சு, குளித்த உடனே திரும்பி சாப்பிட்றான். சாப்பிட்றப்போ எல்லாமே இருக்குது, ஐநூறு கட்டம் அப்படின்னா பானை, ஐநூறு பானை ஃபுல்லாக கல் இருந்துதான், அதெல்லாம் சாப்பிட்ட உடனே தான் ஆஹா அப்படின்னு ஒரு சின்ன மயக்கம் வந்துதான் அவனுக்கு. ஐநூறு கடம் ஃபுல்லாக சாப்பிட்டது எழுந்து வந்தான். கும்பகர்ண பதன்யாசைகி அகம்பயத வேதினியும், அவன் நடக்கிறதே அவனுக்கு பூமி நடுங்கிட்டா இல்ல நிஜமாவே பூமி நடுங்கிட்டான்னு வால்மீகி சொல்லல, அவன் நடந்தாலே பூமி நடுங்கும் போல இருக்கு, இல்லாம குடிச்சதுனால அவனுக்கு உலகமே நடுங்கிற மாதிரி தெரியறதா அப்படின்ற மாதிரி சபைக்கு வந்தான். வந்த உடனே பேசினான், ராவணா நீ பண்ணது தப்பு, பாரு எத்தனை பேர் போயிட்டான் அப்படின்னு திருப்பியும் பேசுறான். சொன்ன உடனே பிரஹஸ்தன் அப்படிங்கிறவன் சொன்னா, நீ போய் தூங்குடா கும்பகர்ணா, நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல, சாப்பிட்டு தூங்கறதுக்கு மட்டும்தான் நீ லாய்க்கு அப்படிங்கிறான். கும்பகர்ணன் கோபம் வருது, நீ என்னடா நீ கிழிச்சிடுவியா ராமனை போய், நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, என் முன்னாடி இந்திரன் வருணன் யமன் எப்பேற்பட்ட தேவதைகள் இருந்தாலும் நான் அவளெல்லாம் சம்ஹாரம் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் கும்பகர்ணன் கேட்டானா, டே அவளெல்லாம் வரலடா இப்போ வந்திருக்கிறது ராமர்ரா, அவருக்கு பதில் சொல்லுடா நீ அப்படின்னு, நான் போய் சண்டைக்கு போறேன் சொன்னா ஒன்று சொல்லிட்டு போனா ராவணன் கிட்ட, கும்பகர்ணா நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆபத்து அப்படிங்கிறதே வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். கிளம்புறச்சே பூமியே அதிர்றது, லங்கையோட இந்த துவாரங்கள் அதாவது வாசல் இந்த காம்பவுண்டு சொல்றாடே, இந்த காம்பவுண்ட தாண்டி இருக்கான், காம்பவுண்ட் அவன் எடுப்புக்கிட்டதான் வருதான், அப்பேற்பட்ட ஹைட்ல இருக்கான் கும்பகர்ண. பெருமாள் பாக்குறாரு, என்னடா இது அதிர்றதே உலகமே என்ன இது யார் வரா அப்படின்னு விபீஷணனை கூட்டு கேட்டான். விபீஷணன் சொன்னானா, அதுதான் எங்க சின்ன அண்ணா அப்படின்னா, சின்ன அண்ணாவா இவ்வளவு பெருசுக்கு இருக்கானே அப்படின்னு சொல்லி ராமர் கேட்டாரா. கேட்ட உடனே விபீஷணன் போய் பேசுறான், பர்திருஸ்னேகம் பரித்தேஜ்ய ராகவசிய பிரியம் குரு, கும்பகர்ணா அண்ணா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ராவணன் கோஷ்டியை விட்டுட்டு வந்து ராமர் கிட்ட போய் சரணாகதி பண்ணுங்கோ, உயிரோட நம்மளாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறான். கும்பகர்ணா உடனே சொல்றான், இல்லப்பா என்னால அப்படி இருக்க முடியாது, நீ வந்தது சரிதான், நீ வந்து ராமன் கிட்ட வந்து இருக்கிறதுதான் கரெக்டான விஷயம், நீ ஒருத்தனாவது இந்த குடும்பத்துல உயிரோட இருந்து ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணேன், என்னால ஏன் வர முடியாது அப்படின்னா, இங்க வந்துட்டு ராமர் கோஷ்டிக்கு வந்துட்டு ராவணன் என்ன பண்ணுவானோ ராவணன் என்ன பண்ணுவானோன்னு நினைக்கிறதுக்கு, நான் ராவண கோஷ்டிலேயே இருந்துட்டு விபீஷனே பாக்கியவான், விபீஷணன் தான் நம்ம இனிமேல் இருக்க போற ஒரே ஒரு ராஜா அப்படின்னு சந்தோஷமா நான் இப்படி இருந்துருவேன்ப்பா அப்படின்னு சொன்னானா, இந்த ராமர் பின்னாடி வந்து பார்த்துட்டே இருக்க, இந்த பேசுறதுனா பேசுறானே கும்பகர்ணன் அப்படின்னு சொல்லி, கும்பகர்ணா உனக்கு என்னப்பா ஹெல்ப் வேணும் சொல்லுப்பா அப்படின்னு ராமர் போய் கேட்கிறாராம். கேட்ட உடனே ஒரே ஒரு வரம் தான் வேணும் எனக்கு அப்படின்னா, என்ன அப்படின்ன உடனே இந்த விபீஷணன் இருக்கானே என்கிட்ட நேரம் வந்து பேசிட்டான், எனக்கு அவன் மேல ஒன்றும் கோபம்லாம் கிடையாது, ஆனா ராவணன் இவனை நினைச்சு கருகின்னு இருக்கான், இவனை பார்த்தான் என் முன்னாடி வந்தா நின்ன மாதிரி ராவணன் முன்னாடிலாம் போய் நின்னா கொண்டுடுவான் ராவணன் விபீஷணனை, அதனால எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் என்ன அப்படின்னா, மூணு பேரால மட்டும்தான் ராவணன் கிட்டேருந்து விபீஷணனை காப்பாற்ற முடியும். யார் அந்த மூணு பேர்னா, உண்மை இத்தான் நீ இருந்து காப்பாற்றணும் எப்ப பாரு, சரி நான் இல்லைன்னா யாருனா உம்பி எழுத்தான் உங்க தம்பி லக்ஷ்மணன் இருக்கணும், சரி நாங்க ரெண்டு பேர் இல்லைன்னா இன்னொருத்தர் யாரு அப்படின்னா ஹனுமன் இத்தான் ஹனுமான், மூணு பேர் உங்க மூணு பேரால் மட்டும்தான் விபீஷணனை ராவணன் கிட்டேருந்து காப்பாற்ற முடியும், அதனால இந்த வரத்தை மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்கோ அப்படின்னு சொல்லி ராமர் கேட்கிற விபீஷ் கும்பகர்ணன் கேட்கிறான் ராமர்கிட்ட. பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்கிறதே சண்டை ஆரம்பிச்சுதான், வானராஜன் பயப்படுற அப்பேற்பட்ட உருவம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கும்பகர்ணனை நோக்கி ஓட வேண்டியிருக்க, இவாள்லாம் இந்த பக்கம் எதிர்பக்கமா நான் ஓடினாலாம். அப்போ அங்கதன் சொன்னா, டே இது வந்து பெரிய ராட்சசம் கிடையாதுடா, இது மகதீயம் விபீஷிக்கா, இது பெரிய தப்பர மாதிரிடா, இது அடிக்கடா போய் ஒன்றும் பண்ணாது அப்படின்ன உடனே கும்பகர்ணன் பார்த்தான், இந்த ராட்சதாலதான் எடுத்து இந்த ராட்சதான் வானராளெல்லாம் எடுத்துட்டு வாயில போட்டுட்டான், போட்டுட்ட உடனே எல்லா வானராளும் என்ன பண்ண அப்படின்னா, வாய் வழியா போய் காது வழியா வராங்க, எல்லாரையும் எடுத்து வாயில போட்டுட்டே இருக்கான், ஓவர்லோட் ஆகவே எல்லாரும் வாயில எச்சப்படாம அவன் காது வழியா வராடா, சில வானராள் உள்ளுக்குள்ளேயே சொல்றானா, ஓ இப்ப இப்பதான் வந்திருக்க, எல்லாரும் நேரம் ரைட் எடுத்தா இந்த காது வந்துடும், லெப்ட் எடுத்தா இந்த காது வந்துடும், இப்படி போவோம் ஜெய் சீதாராம் அப்படின்னு பேசிக்கிறானா வானராள்லாம். பார்த்த உடனே சுக்ரீவன் அப்படிங்கிற வானனோட சண்டை போடுறான் கும்பகர்ணன், போட்ட உடனே சுக்ரீவனை மூர்ச்சையாக்கிட்டு தன்னோட கையில இப்படி பிடிச்சிட்டு போறானா, இப்படி இடுப்பு கீழே கையை வச்சுட்டு இப்படி தூக்கிட்டு போறானா, அது எப்படி இருந்ததுன்னா மிருதங்கிஸ்டெல்லாம் இப்படி மிருதங்கத்தை மாட்டின்னு போவாள அந்த மாதிரி இருந்தான் சுக்ரீவன் கும்பகர்ணன் கையில, பெரிய வெற்றி அப்படின்னு நினைச்சு மாடியிலேருந்து கும்பகர்ணனுக்கு எல்லாம் பன்னீரை தெளிச்சாளாம், ஆஹா ராஜா மாணவ ராஜாவே அழிச்சிட்டு வர்றாரு கொண்டுட்டு அப்படின்ன உடனே மூர்த்தியா இதெல்லாம் இருக்கான் சுக்ரீவன், சுக்ரீவன் மேலதான் எல்லா பன்னீரும் பன்னீர் தெளிச்சதெல்லாம் மேல வந்துதான் முழிச்சுட்டான், முழிச்சுட்டு கும்பகர்ணனோட மூக்க புடுங்கி எடுத்துன்னு வந்துட்டான், அப்பயாவது ஆத்துக்கு போய் மூக்கில் போய் பிளாஸ்டிக் ஈச்சிரி போட்டுக்கணும் இல்லையோ, ஆனா ஆத்துக்கு போனா ஒரு பயம், சூர்பனக பாப்பா பார்த்துட்டு ஆஹா மேட்சிங் எனக்கும் மூக்கு இல்லை உனக்கும் மூக்கு இல்லை அப்படின்னு வரான், அதனால ஆத்துக்கு போகாம திருப்பி சண்டைக்கு வரான் கும்பகர்ணன். வந்த உடனே வாயுவே அஸ்திரம் பாவகாஸ்திரம் அப்படின்னு ரெண்டு அஸ்திரத்தை போட்டு, முதல்ல ராமர் இவனை அடிக்கக்கூடாது சரி சாதாரண அஸ்திரத்தை போடுவோம் அப்படின்னு போட்டார், நான் போட்ட உடனே கும்பகர்ணன் சொன்னேன்னா என்னப்பா என்ன மாறிச்சன்னு நினைச்சிருந்தியா, இல்லை சாதாரண ஒரு அச்சுப்பிச்சு ராட்சதாரம் நினைச்சு கும்பகர்ணோகமாக தாரா கும்பகர்ணன் வந்திருக்கேன் பெரிய அஸ்திரத்தெல்லாம் எடு அப்படின்னு உடனே ரெண்டு அஸ்திரம் வாயுவியாஸ்திரம் பாவகாஸ்திரம் ரெண்டு அஸ்திரத்தினால கையை ரெண்டையும் ராமர் வெட்டினார், அதுக்கப்புறம் அர்த்தச்சந்திராஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரம் அதில் காலை கட் பண்ணார், அதுக்கப்புறம் வாயினால நிறைய ராட்சதால் எடுத்து வாயில போட்டு வானராள் எடுத்து வாயில போட்டுருந்தாங்க இல்லையா, அதனால வாயை க்ளோஸ் பண்றதுக்காக 1000 பாணம் வாயு ஃபுல்லா அடிக்கிறதுக்கு அடிச்சாராம், அப்புறம் தலையில ஒரு அஸ்திரம் போட்டாராம், என்ன என்ன ரௌத்ராஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை போட்டு தலையை வெட்டி அந்த தலை லங்கையில இருக்கிற இந்த காம்பவுண்ட் செவரில் போய் இடிச்சுதான் காம்பவுண்ட் செவரெல்லாம் கீழே விழுந்துருக்கான், அந்த அளவுக்கு கும்பகர்ணன் கும்பகர்ணன் பட்டு போனான் அப்படின்னு ஆழ்வார் சொல்லுவார். போச்சு எல்லா ராட்சதான் நிறைய ராட்சதான் வரான், தூம்ராட்சன் அவன் இவன் எல்லாம் வந்த உடனே எல்லாம் ஒன்லி இன்கமிங் தான் ராமர்கிட்ட, அவுட் கோயிங் அப்படிங்கிறதே கிடையாது, வரா போறா. அப்புறம் ராவணன் பேர்பட்ட தம்பியை இழந்தேனேன்னு சொல்லி அழகான், சொன்ன உடனே இந்திரஜித்து நீ தான் இதுக்கெல்லாம் லாய்க்கு, நீ போய் அவளை சம்ஹாரம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இந்திரஜித்து கிளம்புறான் போய் பிரம்மாஸ்திரத்தை போடுறான், அவனுக்கு சொன்னனால இந்திரஜித்து சரியான வீரனே கிடையாது, எது எடுத்தாலும் இந்திர பிரம்மாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் அப்படின்னு அதை எடுத்து போட்ட உடனே ராமர் சொன்னார், அண்ணா பிரம்மாஸ்திரம் வருது அப்படின்னு லக்ஷ்மணர் சொன்ன உடனே மரியாதையா நம்ம அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி பிரம்மாஸ்திரத்தை ரெண்டு பேரும் வாங்கிக்கிறான், வாங்கி கீழே விழுறான், அப்படி உழந்து உடனேவே இந்த வானராள்லாம் இருக்காரு. அந்த வானராளெல்லாம் என்ன பண்ணான் இந்திரஜித் அப்படின்னா, தேவேந்திரன் எப்படி மழையை பொழியிறாமோ அந்த மாதிரி வான மழையை பொழிஞ்சு எல்லா வானராளையும் காலி பண்ணிட்டான். ராத்திரி ஆச்சு, ரணகலம் தெனகலமா இருக்கு, ஒரே போனம் எல்லா இடத்துலையும், ரத்த ஆறு ஓடுறது, ஓனாய் நரி எல்லாம் கூடகிடுறது, ரெண்டே ரெண்டு பேர் அதுல தீவிட்டியை பிடிச்சிட்டு டார்ச் லைட் மாதிரி பிடிச்சிட்டு போறான். பார்த்தா எல்லாரும் காலி, யாருமே, சில பேர் உயிரோட, சில பேர் இருக்கா, சில பேர் பிராணனே போயிடுச்சு, சில பேருக்கும் ரெண்டு நிமிஷத்துல போயிடுவா அப்படிங்கிற மாதிரியான ஐசியு கேஸ் எல்லாம் இருக்கு. இங்க பார்த்துட்டே போறான் ரெண்டு பேர். அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா, விபீஷணனும் ஹனுமானும் போய் ஜாம்பவான் படுத்துட்டு இருக்க, இந்த ஜாம்பவான் கிட்ட விபீஷணன் கேட்கிற, ஜாம்பவான் சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்ன உடனே இவர் சொல்ற, ஜாம்பவானும் அடிபட்டு தான் கீழே விழுந்திருக்க. அவர் சொன்ன உடனே என்ன சொல்ற அப்படின்னா, ஸ்வரேன குவாதி லட்சையே, நீ விபீஷணன் உன் குரல் மூலமா தெரிஞ்சுட்டப்பா என்னால பார்க்க முடியல, ஒன்னு இருட்டு இன்னொன்னு அடிபட்டு கிடக்க, என்னால பாக்குற சக்தி எனக்கு இல்லை அப்படின்னு ஜாம்பவான் சொன்னாராம். சொன்ன உடனே விபீஷணன் ஒரு கேள்வி கேட்டார், அஞ்சனா சுப்ரஜாயேன மாதரிஸ்வாத நிவ்ருதஹ ஹனுமான் வானரஸ்ரேஷ்டஹ பிராணான் தாரயதே க்வசித். எல்லாம் இருக்கட்டும்பா விபீஷணா, அஞ்சன ஒரு பையனை பெற்றாலே ஹனுமான், அவர் உயிரோட இருக்காரா அப்படின்னு கேட்டாராம். விபீஷணனுக்கு ஆச்சரியம், என்னடா அது ஆரியபுத்திராவதிக்ரமே, இந்த கதை அடி எனக்கு சின்ன வயசுல எங்க தாத்தா சொல்றச்சே எப்படி இருந்தது அப்படின்னா, ராமர் உயிரோட இருக்கான்னு கூட கேட்கல, இவர் என்னடா ஹனுமாரை பத்தி கேட்கிறாரு, பார்த்துக்கோ ஹனுமாருக்கு என்ன பிரபாவம் அப்படின்னு தாத்தா சொல்லுவா. அதெல்லாம் ஞாபகம் வருது இப்போ. ஆரியபுத்திரா அதிக்ரமிய, ராமலக்ஷ்மணர் உயிரோட இருக்கானான்னு கேட்கல, நைவராஜினி சுக்ரீவே சுக்ரீவன் வானரர்கள்லாம் ராஜா அவன் உயிரோட இருக்கானான்னு கேட்கல, அஞ்சனன் உயிரோட இருக்கானான்னு கேட்கல, அது என்ன ஹனுமார் ஹனுமார் உயிரோட இருக்கானான்னு கேட்கிறீங்களே ஜாம்பவான் அப்படின்னு விபீஷணன் கேட்கிறாராம். அதுக்கு இந்த ஸ்லோகம் எல்லாமே எதை எந்த ஸ்லோகத்தை சொல்றது எதை விடுறதுன்னே தெரியல, அவ்வளவு நல்லா இருக்கும் ஒரு ஸ்லோகம். தஸ்மின் ஜீவதி வீரேது ஹதமத்யஹ தம் பலம் ஹனுமத்யுஜ்ஜித பிராணே ஜீவந்தோபி வயம் ஹதாஹ. ஹனுமான் ஒருத்தர் உயிரோட இருந்தார்னா இத்தனை பேர் செத்து போயிருந்தாலும் அவெல்லாம் உயிரோட இருக்கலாம்னு நினைச்சுக்கணும். ஹனுமான் உயிரோட இல்லை அப்படின்னா இத்தனை மாணவர்கள் உயிரோட இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்ற. சொன்னோட ஹனுமான் நமஸ்காரம் பண்றானா, அடியேன் இங்கதான் இருக்கேன் நானு அப்படின்னு சொல்லி ஜாம்பவான் கிட்ட சொல்ற. ஜாம்பவான் உடனே சொல்றாரு, இருக்கு இந்த மருந்து, மருந்து ஒண்ணு இருக்கு, விசல்யகரணி சந்தானகரணி சஞ்சீவகரணி அப்படின்னு சொல்லி மூணு மருந்து, விசல்யகரணி சந்தானகரணி அப்படிங்கறதெல்லாம் இந்த கையெல்லாம் அறுந்து விழுந்துடும், கை காலு எல்லாம் அறுந்து விழுந்துருச்சுன்னா அதை கொண்டு வந்து ஒட்ட வச்சா ஒட்டின்னு திருப்பி, அது ஒரு சர்ஜரி பேர் சொல்ற, அந்த மாதிரி ஒரு சர்ஜரி அந்த காலத்துல இருந்திருக்கு. அதே மாதிரி சஞ்சீவகரணி அப்படிங்கிறது பிராணனே போயிட்டா கூட அந்த காத்து பட்டுதுன்னா அவ திருப்பி எழுந்துருவா அப்படின்னு, அந்த அந்த அதெல்லாம் ஹிமாலய பருவத்துல இருக்குப்பா ஹனுமன்னே, நீ நீர் தான் போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்ற. ராமர் லக்ஷ்மணர் கீழே விழுந்திருக்கா, இவர் போய் மருந்து கொண்டு வந்தாதான் ராம லக்ஷ்மணர் உயிரோட எழுந்துக்க போறா அப்படி இருக்கிறச்சே. நமஸ்கிருத்வாச ராமாய, என்னதான் தன் தான் தான் ராமருக்கே உயிர் கொடுக்க போறவரா இருந்தாலும் ராமர் லக்ஷ்மணரை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறார் அப்படிங்கிறப்போ அவரோட பக்தி என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். வால்மீகி லங்கைக்கு கிளம்புறச்சே, அதாவது எங்க டீப் சவுத் தமிழ்நாடுல இருந்து லங்கைக்கு கிளம்புறச்சே 200 ஸ்லோகம் முதல் சர்மம் சுந்தரகாண்டத்துல 200 ஸ்லோகத்துல வர்ணிச்சார். ஆனா இப்ப டைம் கிடையாது, 200 ஸ்லோகத்தெல்லாம் போட்டு வர்ணிச்சுட்டு இருந்தோம்னா என்னைக்கு முடிச்சுட்டு பட்டாபிஷேகம் பண்றது. அதனால ஒரே ஒரு ஸ்லோகம் தான், சபுச்சம் வியம்ய புதங்க கல்பம் வினம்ய விருட்டம் சிரவணே நிகுஞ்ச விவித்ரவக்ரம் படவா முகாபம் ஆகுப்புடுவே வியோனிசண்ட வேக. காத்து எவ்வளவு வேகமா பறக்குமோ அதை விட ஜாஸ்தியா பறந்தாராம் ஜெய் சீதாராம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பறக்கிறார். எப்படி பறந்தார் அப்படின்னா, சக்கரம் யசா விஷ்ணு கடாக்கிர முக்தம், சக்கரம் எப்படி விஷ்ணு கையிலேருந்து வேகமா கிளம்புமோ அந்த மாதிரி கிளம்பினாராம். அது மட்டும் இல்லாம அந்த மலையை போய் பார்த்தார், மலையில எந்த மருந்துன்னு தெரியலன்னு சில பேர் சொல்லுவோம், அப்படி இல்லை, மலையில இருக்கிற மருந்து எது என்னத்தை கொண்டு வரணும்னு தெரியும், ஆனா அந்த மருந்தெல்லாம் மறந்துட்டு இருக்கான், தன்னை காமிச்சு கொடுத்துக்கலையா. ஏன் அப்படின்னா ஹனுமான் கோபம் வந்துருக்கு, யாராவது இதெல்லாம் துருபயோகம் பண்ணுவா அப்படிங்கிறதுக்காக நீ மறந்துக்கிறது நியாயம், நான் ராமகைங்கரியத்துக்காக வந்திருக்கேன், அவளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக உன் எடுத்துன்னு போகணுன்றப்ப நீ என்கிட்ட மறையலையா அப்படின்னு சொல்லி கோபம் வந்தது. கோபம் வந்து மலையில் மலைன்னா எப்பயும் பெரிய மலை, அந்த பருவத்தில பெரிய பெரிய யானை எல்லாம் சுத்தின்னு இருக்கான், பெரிய பெரிய மரம் எல்லாமே நூறு டன் உள்ள மரமாலாமே வந்து ஒரு டன் அப்படிங்கிறது 1000 கிலோ, 100 டன் உள்ள பெரிய ஆலமரம் அதெல்லாம் பூமியில வேறே ஜாஸ்தி வெயிட்டு, அதோட சேர்த்து தூக்கினாலே அவ்வளவு வெயிட் இருக்கும். அப்பேற்பட்ட பெரிய பெரிய மரம் எல்லாமே அந்த மலையில இருக்கும். சில பேர் இந்த சித்திரத்துல வரையறதே ஒரு கோயில் வேற வரைவார் அந்த மலையில. அதெல்லாம் பார்த்த சதசேஷ்டங்கம் சனகம் சனாகம், இவர் என்ன பண்ணணும், இவ்வளவு வெயிட்டா இருக்க போறதேன்னு இந்த யானை எல்லாம் வாழை கொடுத்து தர தரத்தரன் கீழே இழுத்து விட்டு இந்த மரத்தெல்லாம் ஒரு 4 மரத்தை பிடிங்கி போட்டா வெயிட் குறையும் இல்ல தூக்கின் போறதுக்கு. அதெல்லாம் அவர் பார்க்கல, பேர்பட்ட வெயிட்டா இருந்தாலும் தூக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மலையோட அப்படியே பேத்தா பேத்துட்டு எடுத்துன்னு போய் அந்த காத்து படவே எல்லாரும் எழுந்துட்டாளா மாணவாண்ணா. இப்ப இன்னொரு ஒருத்தர் கேள்வி கேட்கணும், லாஜிக்கா என்ன கேட்கணும் அப்படின்னா, நீங்க எல்லாம் அப்ப ராட்சசாவுக்கு கூட தான் எழுந்திருக்கணும், அது என்ன மாணவர்களுக்கு மட்டும் நீங்க வந்து ராமாயணம் சொல்றதே பயாஸ்தா சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன அப்படின்னா, ராவணன் என்ன பண்ணுவானா, அண்ணன்னைக்கு யுத்தம் முடியறச்சே அண்ணன்னைக்கு ராத்திரி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்காக செத்து போன ராட்சசாவோட பணத்தெல்லாம் சமுத்திரத்துல போட்டுவானோ. ஏன்னா ஐயோ இவ்வளவு வர ராட்சசாடு செத்து போயிட்டாளான்னு ராமருக்கு கோஷ்டிக்கு தெரியக்கூடாது, நம்ம அக்கௌண்ட்ல இவ்வளவு லாஸ்ட் அப்படின்றது தெரியக்கூடாது. சில பேர் தான் ஏடிஎம் இல்ல பைசா எடுப்பா, மினிமம் பேலன்ஸ் தான் இருக்கும் அவன் அக்கௌண்ட்ல, அதனால அந்த பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் காட்டுற வரைக்கும் அப்படியே மறைச்சுட்டே நின்றுட்டு கேன்சல் கேன்சல் கொடுத்துட்டு வருவான். அந்த மாதிரி ராமன் தன்னோட அக்கௌண்ட்ல நிறைய பேலன்ஸ் போயிடுது அப்படிங்கறது தெரியக்கூடாதுன்ற எல்லா ராட்சசாலையும் கொண்டு போய் சமுத்திரத்துல போட்டுருவானா, அதனால அவள்லாம் எழுந்துக்கல எல்லாத்தையும் குட்டி போயிட்டா. அதனால வானவாடெல்லாம் எழுந்துட்டா, எழுந்த உடனே எல்லாம் பஜனை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஹனுமார் பார்த்தா ஐயோ ராமரை பத்தி பஜனை பண்றா, நம்ம இங்கேயும் இருக்கணும் ஆனா மலையும் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னாராம். ஆனா வால்மீகி என்ன சொல்றாருன்னா, மலையும் கொண்டு வச்சார் பஜனையும் இருந்தார் அப்படின்னா, எவ்வளவு வேகத்துல போய் கொண்டு வச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு இந்திரஜித் பார்த்தா, என்னடா இது இப்பதான் அடிச்சுட்டு எல்லாம் அழுதுன்னு இருந்ததுங்க, பாதி செத்து போயிடுச்சு பாதி உயிரோட ஆகும் கட்டின் இருந்தது, இப்ப என்னடா ராமன் சீதாராம சீதாராம பஜனை பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தானா. பார்க்கறதே மாயா சீத்தை, சீத்தை மாதிரியே ஒரு பொம்மை. இப்பெல்லாம் இந்த வேக்ஸ் பொம்மையெல்லாம் லிட்டரலாக அப்படியே நம்மள மாதிரியே பண்ணுறதுக்கெல்லாம் டெக்னிக் வந்திருக்கு. அதெல்லாம் அந்த காலத்தில் இந்திரஜித் இந்த வித்யுத் ஜிப்பன் அப்படிங்கிற ஒரு மெஜிஷியனை வச்சுட்டு பண்ணியிருக்கான். பண்ணி என்ன பண்ணானா, இவாள்லாம் இவாளை எப்படியான கலங்க வைக்கணும், இது எல்லாம் ஜபம் பண்ணுறது பஜனை பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் நன்னாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாயா சீத்தையை கொண்டு வந்து ராமர் இல்லாத இடமா பார்த்து ஹனுமார் எங்கே இருக்காரோ அந்த அந்த சைடில் போய் ஹனுமாரனுடைய அந்த சீதையை கத்தியால் அறுத்து கீழே போட்டான் மாயா சீதை. அது ஹனுமாருக்கு தெரியாது மாயா சீதைன்னு. ஹனுமார் கத்துறே அப்படி பண்ணாதா மகாபாபி அப்படின்னு கட்டிட்டே போறாரு ஹனுமார். அதுக்குள்ள வெட்டி கீழே போட்டுட்டான். ஹனுமாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, போய் ராமர்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே ராமர் மூர்த்தியே கீழே விழுந்தார். கீழே விழுந்த உடனே லக்ஷ்மணர் அழகர் தர்மம் தர்மம்னு காட்டை விட்டுட்டு நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு வந்தேளே, உனக்கு தர்மம் என்னதான் பண்ணிட்டு எஸ்யாச்சாரா சத்திய மித்ராணி, யாருக்கு யாருக்கிட்ட பைசா இருக்கோ உங்களை அயோத்தியா ராஜ்யத்துல வரக்கூடாதுன்னு சொன்னால வந்தேங்கோ இப்ப அவஸ்தப்படுறீங்களோ, தர்மத்தினால ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது, பைசா தான் சார் வேலைக்கு ஆகும் அப்படின்னு லக்ஷ்மணர் ராமர்கிட்ட பேசுற. பைசா இருந்தாதான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வருவோம் 4 பேர், விஸ்யார்த்தாக சத்திய பாந்தவாக, பைசா இருந்தாதான் சொந்தக்காரெல்லாம் மதிப்பா. அது ஆழ்வார் சொல்றச்சே, அணையவந்த ஆக்கமுண்டேல் அட்டைகள் போல் துவைப்பர் அப்படின்னு. பைசா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா யார் வருவா, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வரமாட்டா. எப்பேற்பட்டவ வருவான்னா, இவர் யார் தெரியும், இவர் யாருன்னு அந்த சொந்தக்காரரை கேட்டோம்னா, இவன் என் ஒன்னூட்ட தம்பியோட 3வது மச்சினின்னு ஒருத்தி வருவாளாம், அப்பேற்பட்டவாள்லாம் வருவாளாம், பைசா இருக்கு இவர்கிட்டன்னு தெரிஞ்சதுன்னா. எஸ்யார்த்தாக்கே எஸ்யார்த்தாக தச்ச பண்டிதா, பைசா இருக்கிறவங்க தான் டாக்டரேட் எந்த யூனிவர்சிட்டியில வேணா பண்ண முடியும், படிக்கவே வேண்டாம் காலேஜ் பக்கமே போயிருக்க மாட்டான். ஒரு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காள் இப்போ ஒருத்தர் அண்ணாமலை அப்படிங்கிறவர், இவர் 10th தான் படிச்சிருக்காரு, இவர் எப்படி எம்ஏ டிகிரி வாங்கினார் அப்படின்னா, லக்ஷ்மணர் சொல்றார் எஸ்யார்த்தாக சச்ச பண்டிதா, பிஎச்டி பைசா இருந்தா பண்ணிடலாம், மூளை வேணும் அப்படிங்கறதுலாம் இந்த காலத்துல கிடையாது அப்படின்னு லக்ஷ்மணர் சொன்னார். சொன்ன உடனே ராமர் இதெல்லாம் பெருசா எதுவும் கண்டுக்கல. அப்புறம் விபீஷணன் வந்த, என்ன இங்க ஒரே சோகமா இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே சொல்றேன், இந்த மாதிரி சீதையை வெட்டிதான் இந்திரஜித்துன்னு ஹனுமார் சொன்ன உடனே, இந்திரஜித்தா சீத்தையை இது வரைக்கும் அவன் பார்த்ததே கிடையாது, அவன் சீதை இருக்கிற பக்கத்துக்கே ராவணன் அனுப்ப மாட்டான் இந்திரஜித்த, ஏன்னா அவ்வளோ சர்வைசில் இருக்கா சீதை, அவன் மட்டும்தான் போற ஆசாமியான, அதனால இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஏன் இப்படி அவன் பண்ணான் அப்படின்னா, நிக்கும்பிலை அப்படின்னு ஒரு இடத்துல போய் யாகம் பண்ண போறான், ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற ஆயுதம்லாம் காலியா போயிடுது, திருப்பி அந்த ஆயுதம்லாம் வேணும்னா அந்த யாகம் பண்ணி அந்த யாகத்திலேருந்து சம்பாதிக்கணும் அந்த ஆயுதத்தெல்லாம், அப்படி சம்பாதிச்சானா அவன் ஜெயிக்க முடியாது, அதனால இப்படி உங்களெல்லாம் ஏமாத்திட்டு அங்கே போய் அவன் யாகம் பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் லக்ஷ்மணரை அனுப்புங்கோ நான் போய் அவன் இந்திரஜித்தை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். லக்ஷ்மணரும் சரி கிளம்புறேன், ஹனுமான் இப்பயும் சொன்னேன் என் தொழில ஏறிக்கோங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனா நிக்கும்பில அப்படிங்கிற ஒரு இடம், அங்க யாகம் பண்ணிட்டு இருக்கான் இந்திரஜித். வாசல்ல ஒரு ஆர்மி இருக்கு இவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அந்த ஆர்மி எல்லாம் கொன்னா இந்திரஜித் வந்தாகணும்னு தெரியும் லக்ஷ்மணருக்கு. இந்த ஆர்மி எல்லாம் சொல்ற கொன்ன உடனே இந்திரஜித்த பார்த்து சொல்ற லக்ஷ்மணா லக்ஷ்மணர் சொல்ற, இந்திரஜித் நீதி ஆகத்த போய் யமலோகத்துல போய் பண்ணு, இப்ப எழுந்து வா அன்னைக்கு வா அப்படிங்கிற லக்ஷ்மணர். பண்ண உடனே மூணு நாள் யுத்தம், லக்ஷ்மணர் இந்திரஜித்துக்கு மூணு நாள் யுத்தம். என்ன சண்டை போட்டாலும் இந்திரஜித்த லக்ஷ்மணரால் தோக்கடிக்க முடியல, லக்ஷ்மணரை இந்திரஜித்தால தோக்க முடியலன்னு தெரிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கா சண்டையில. அப்ப லக்ஷ்மணர் பார்த்த என்னடா அது, என்ன அஸ்திரம் போட்டாலும் நடிக்க முடியலையே என்ன அப்படின்னு யோசிக்கிறச்சு. ராமர் முன்னாடி தர்மம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, பைசாதான் எல்லாமே பேசினோம் இல்லையா, அது அபச்சாரமா போயிடுச்சு. இப்போ லக்ஷ்மணரே போய் அபச்சாரம் போடுவாருன்னா ராமர்கிட்ட அப்படின்னா பக்தி ராமர் என்னதான் அண்ணா கஷ்டப்படுறாரே அப்படிங்கிறதுக்காக போய் இது பேசிட்டார், அது அபச்சாரமா போயிடுச்சுன்னு தெரிஞ்சு எந்த தர்மத்தை நாம தாழ்வா பேசினோமோ அந்த தர்மம் தான் இப்ப இந்திரஜித்தை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அம்ப எடுத்தார். சரஸ்ரேஷ்டத்தை எடுத்த நரஸ்ரேஷ்டன் தனுஸ்ரேஷ்டத்துல வச்சு பூட்டினார். பூட்டிட்டு எந்த மந்திரமும் சொல்லல, ஒரே ஒரு மந்திரம் சொன்னேன், தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோதாசரத்தில் யதி பௌருஷேதா பிரதித்வந்த சரேனம் ஜஹிராணி. எங்க ராமண்ணா தர்மாத்மா சத்தியவாதி, தசரதரோட புத்திரர் அப்படிங்கிறது சத்தியமாகில் சரமே அம்பே இந்திரஜித்தோட தலையை பொய் தெரிவாயாக அப்படின்னு சொல்லி இழுத்தடிச்ச இந்திரஜித்தோட பிராணம் போயிடுது. கொண்டாடினா எல்லாரும் அங்க இருந்தவா இதெல்லாம் போய் உடனே ராமர் கிட்ட சொன்ன. ராமர் வந்து லக்ஷ்மணரே போய் சொல்லல, நான் அடிச்சேன் விபீஷணன் போய் சொல்றாரு உங்க தம்பி மூணு நாள் யுத்தத்துல இந்திரஜித்த கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லி மடியில வச்சிருந்தான் ராமர் வச்சிருந்து இந்த உச்சி மூந்து பாக்குறது அப்படின்னு பண்ணானா லக்ஷ்மணருக்கு லஜ்ஜையா இருந்ததுதான், வெக்கமா இருந்ததுதான், அண்ணா அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ராவணன் ரிசர்வ்டு ஆர்மி அப்படின்னு ஒரு ஆர்மி வச்சிருக்கான் மூலபலம் அப்படின்னு, அந்த ஆர்மியை இறக்கி விட்டான். பார்த்தா இத்தனை நாள்ல செத்து போனவா அத்தனை பேரும் வந்தா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட ஆர்மியை இறக்கினான் ராவணன். பார்த்தார் பெருமாள் இவ்வளவு பேரை எப்படி சமாளிக்கிறதுன்னு வானரால் மூஞ்சியில்னா ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தது. அப்படி இருந்த உடனே ராமர் பார்த்தார், நீங்க எல்லாம் உட்காந்து ராமராமா சொல்லிட்டு இருக்கோ நான் போய் சண்டை போட்டு வரேன் ஒத்தாவல அப்படின்னு சொல்லி ராமரே போனார். மோகனாஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரம் அதை எடுத்து போட்டார். அதை எப்படி போட்டார்னா போட்ட உடனே வானராளு அந்த ராட்சதாளுக்குலாம் எப்படி இருந்ததுன்னா எதிர்க்க இருக்கே ஆயிரம் ராமர் பத்தாயிரம் ராமரா தெரிஞ்சாலும் எதிர்க்க இருக்கிற ராட்சதனே ராமரா தெரிஞ்சாலும் ஒவ்வொருத்தரையும் அடிச்சுட்டு செத்து போனாலும் ராமர் சொல்ற ராமர் தீட்சி இந்த மூலபலம் காலி திருப்பி வானராள் கிட்ட வரைச்சே ஏதது ஏதத ஏதத் திவ்யம் அஸ்திரம் மமவா கெம்பகஸ்தேவா. இந்த அஸ்திரம் ரெண்டு பேருக்கு தான் உலகத்தில் தெரியும், யாருக்கு அப்படின்னா எனக்கு தெரியும் சிவனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன. இதுக்கு தாத்பரியம் என்னன்னா சிவனுக்கு தெரியாது இந்த அஸ்திரத்தை பத்தி, ஆனா நான் மட்டும் எனக்கு மட்டும்தான் தெரியும்னு அந்த ஒரு தன் எப்படி சொல்றது இந்த தன்னடக்கம் அகங்காரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவனுக்கும் தெரியும்னு சேர்த்துட்டார் நான் பெருமாள். மமவா திரம்பகசேவா எனக்கு தெரியும் சிவனுக்கு தெரியும், நார்மலான அர்த்தம் சிவனுக்கு தெரியாது ஆனா எனக்கு மட்டுமே தான் தெரியும்னு அகந்தை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிவனுக்கும் தெரியும்னு சொல்லி வச்சாராம். தேசிகன் ரவீர கஜித்துல சொல்றது திரையம்பக சமதிக கோராஸ்திராணம் வரா, கோரமான சண்டை போடுறதுல திரையம்பக திரையம்பகன் சிவனுக்காட்டும் வசதியா சண்டை போடுறவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்புறம் ராவணனே கிளம்பி வந்தான் திருப்பி, யாரும் கிடையாது சுந்தி அப்படி மந்திரி சபையை பார்க்கறேன் எல்லா சீட்டும் காலியா இருக்கு தானே சரி இறங்குவோம் அப்படின்னு சொல்லி இறங்குறான். இறங்கி ஆச்சரியமான சண்டை ரெண்டு பேருக்கும். ராவணனும் திருப்பி நிறைய அஸ்திரங்கள்லாம் கொண்டு வந்திருக்கான், எல்லா அஸ்திரமும் நல்ல வெல் குவாலிஃபைடான அஸ்திரம் எல்லாத்தையும் போட்டான். ராமரும் போடுற நடந்துட்டே இருக்கு சண்டை, நடுவில் ராவணன் தாமசாஸ்திரம் அப்படிங்கிற அஸ்திரத்தை போட்டான். உடனே யுத்த கடமை இருட்டாயிடுச்சு, காத்தால தான் சண்டை நடக்கிறது, இருந்தாலும் ஒரே இருட்டாயிடுச்சு. இந்த இருட்டு பரவிச்சுன்னா வானராளுக்கெல்லாம் கண்ணு தெரியாதேங்கிறதுக்காக ராமர் பாவகாஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரம் அந்த அஸ்திரத்தை போடுற திருப்பி எல்லாம் பழையபடிக்கு நிலைமைக்கு வந்தது. அப்புறம் ஒரு வைரஸ் நம்மளாம் சொல்லிட்டு இருக்கோமே கொரோனா, அந்த மாதிரி அவன் ஒரு அஸ்திரம் வச்சுருந்தான். அந்த அஸ்திரத்தினால கொரோனா மொத்தம் பரவற மாதிரியான ஒரு அஸ்திரம், கொரோனான்னு புரியறதுக்காக சொல்றேன், விஷக்கிருமி அந்த கிருமி ஒரு அஸ்திரமா வச்சுட்டு எல்லாரும் அந்த கிருமி வந்து சாகட்டம் அப்படின்னு சைனாகாரம் போல இருக்கு ராமன். அதனால அதை போட்டான். போட்ட உடனே ராமர் பார்த்தார் இது வந்துதான் பெரிய பேரழிவு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக ஆக்னேயாஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரம், நெருப்பு, அந்த நெருப்பு கட்டி இந்த வைரஸ் எல்லாம் கிருமி எல்லாம் கொண்டு மேலே இந்த தேவர்கள்லாம் பார்த்துட்டே இருக்கா, பார்த்துட்டே இருக்கிறது என்னடா இது இவ்வளோ நாள் நடந்துகிட்டே இருக்கு, பதினஞ்சு நாள் முடிக்கணுமே சண்டை இழுத்துட்டே போகிறதே அப்படின்னு நினச்சாலும் நினச்சிட்டே இருக்கிறதே பார்த்தா இந்த ராமராவண யுத்தத்துக்கு எக்ஸாம்பிளே கிடையாது. ஏன்னா ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமா ராமராவணையோர் யுத்தம் யா ராமராவணையோர் இவ ராமராவண யுத்தம் எப்படி நடந்தது எதை மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்டால் எக்ஸாம்பிளே கிடையாது. எப்படி அப்படின்னா ஆகாசத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு ஆகாசமே ஆகாசம், ஆகாசம் மாதிரி தான் ஆகாசம் இருக்கணும் தான் சொல்ல முடியும், வேற எதையும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. சாகர சாகரோபமா சமுத்திரம் எப்படி இருந்ததுன்னு ஒருத்தர் கேட்டான்னா சமுத்திரம் சமுத்திரம் மாதிரி தான் இருந்தது, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ராமராவண யுத்தத்துக்கு ராமராவண யுத்தமே தான் எக்ஸாம்பிளாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படி நடக்கச்சே நடுவில் ராவணன் ஒரு அஸ்திரத்தினால அடி வாங்கி மயங்கிட்டான். மயங்கின உடனே இந்த சாரியக்கார் அப்படின்னு சொல்லி இந்த தேர் ஓட்டுறவன் இருக்கான் சொல்லி சாரதி அவன் அழைச்சிட்டு போயிடுறான். அந்த யுத்த காலத்துலேருந்து ஏதோ மேஜிக் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டான். ராவணன் மூர்த்தியிலேருந்து திருப்பி எழுந்தான். எழுந்த உடனே அந்த சாரத்தை விட்டு கண்ணாபின்னு திட்டினான், என்னடா இது இப்படி பண்ணியே என் வீரத்துக்கே ஒரு இழுக்குடா, என்ன போய் இப்படி புறமுதுக்கு காட்டி ஓடுற மாதிரி பண்ணிட்டியாடா, நீ ஒரு சாரத்தியாடா, நீ எதிர்கட்சியில் எவ்வளோடா துட்டு வாங்கின அப்படி இப்படி திட்டான். திட்ட உடனே சாரதி அவனுக்கு ஒரு மாதிரி ஹேர்ட்டாச்சு. சொன்னான், எப்பேற்பட்ட விஷயம், நான் உயிரையே காப்பாற்றிருக்கேன், நீ என்னடா இப்படி திட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே புரிஞ்சுது ராவணனுக்கு, அதாவது சாரதி டிமோட்டிவேட்டே ஆகக்கூடாது. இந்த மகாபாரதத்து யுத்தத்தை பார்த்தா தெரியும், ஏன்னா கர்ணன் சல்யன் அப்படிங்கிற ஒருத்தனை ரொம்ப பேசிடுவான். இவன் இந்த தேரோட்டம் சொல்றதையே கர்ணன் கேட்க மாட்டான், நீ என்னடா எனக்கு சொல்றது அப்படின்னுவான். ஆனால் அது பள்ளத்தில் உள்ளவன் இவன் விட்டுட்டு போயிடுவான் சாரதி, அதனால சாரதியை பகச்சிக்கவே கூடாது யுத்தத்தில் அப்படின்னு ராவணனுக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே ஆஹா என் பிராணனையே காப்பாற்றினியாலும் உடனே ட்விஸ்ட் அடிச்சுட்டான். பல்ட்டி எரிச்சு நீ ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட கையில் இருந்த ஒரு பெரிய கணக்கணம் பிரேஸ்லெட் எடுத்து சாரதி கொடுத்தான். ஆஹா வச்சுக்கோப்பா, நீ இதை நீ ஃபஸ்ட் கிளாஸாக நீ பண்ணது தான் சரி, நான் அதோ தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பல்ட்டி எரிச்சு சொன்னான். திருப்பி யுத்தத்துக்கு போனான். அந்த இவன் ராவணன் கொஞ்சம் விலகி இருக்க சமயத்தில் அகஸ்தியர் வந்து ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிறத உத்தேசம் பண்ணார். ஆதித்ய ஹிருதயம்ன்றது ரொம்ப நித்தியம் சொன்னான்னா ரொம்ப ஆதித்யம் நான் நீ முதல் நாளே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேதுன்னு யார் யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா சூரிய நமஸ்காரம்ன்றது அதனால தான் யோகாவில் பண்ணுறான். அந்த ஆதித்ய ஹிருதயத்தை நித்தியம் சொன்னோம்னாலே அவ்வளோ நல்லது, சொன்னால் நல்லது. சொல் ஆதித்ய ஹிருதயத்தை அகத்திய உபதேசம் பண்ணிட்டு போனார். இந்திரனும் பார்த்தான், இப்பேற்பட்ட யுத்தம் நடக்கிறது, ராமருக்கு இன்னும் தேரே கிடையாது, ஒரு வெறும் காலில் நடந்துருக்கேன், இல்லை ஹனுமார் அப்பப்போ வந்து தூக்கிக்கிற, நாம் ஒரு தேரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தன்னோட தேரையே அனுப்பிச்சான். மாதலி அப்படிங்கிற தன்னோட சாரதியோட கொடுத்து அனுப்பிச்சான். ஏழு நாள் யுத்தம், ராமராமனுக்கு மட்டும் ஒரு கேப்பு, ஒரு நிமிஷம் கேப்பு, ஒரு செகண்ட் கேப்பு அதெல்லாம் கிடையாது இந்த யுத்தத்தில். அப்புறம் ராமர் எடுத்து பானத்தை போட்டு அடிக்கிற ராவணனை சம்ஹாரமே பண்ண முடியல. ஒரு தலை அடித்தார், அந்த தலையிலேயே திருப்பி இன்னொரு தலை முளைக்கிறது, அப்படி நூறு தலையை விட்ட விட்ட திருப்பி முளைச்சுட்டே இருக்கு தலையெல்லாம். மாதலி அப்படிங்கிற சாரதி, ராமரோட சாரதி சொன்னான், சுவாமி உங்களுக்கு தெரியாதுதா பிரம்மாஸ்திரத்தினால தானே ராவணனுக்கு அழிவு அப்படிங்கிறது, உங்களுக்கு தெரியாதா நான் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே ராமர் பிரம்மாஸ்திரத்தை எடுத்தார். பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறச்சேவே இந்த நேச்சுரல் கலாமிட்டி இங்கேயும் வந்தது, வால்கானிக் எரப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் சமுத்திரம்லாம் சுனாமி வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஏற்படுறது. அப்படி ஏற்படுறச்சேவே அந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்து வீசினார். அந்த பிரம்மாஸ்திரம் ராமர் பிரம்மாஸ்திரம் வந்து தைக்கணும் அப்படிங்கிறதான ஏற்பட்டதான இந்த ராவணனுடைய பெரிய விசாலமான நட்சத்திரத்தில் போய் விழுந்தது. ராவணன் மாண்டான் அப்படிங்கிற விஷயம் நடந்தது. ராவணன் ஒழிந்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சது, எல்லாரும் கதறினான். அந்த ஊரில் இருந்த மக்கள்லாம் மந்தோதரி வந்தா வந்து தான் கதற்கா பெயர்பட்டவன், நான் மந்தோதரிங்கிறவன், எனக்கு என் அப்பா யாரு அப்படின்னா அசுரகுலத்தோடைய தலைவன், என் ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னா ராட்சத குலத்தோட தலைவன், என் பிள்ளை யாரு அப்படின்னா இந்திரஜித், இந்திரனையே ஜெயிச்சவன். அப்பேற்பட்ட பெருமைகள்லாம் இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சே. நான் நீக்கே சொன்னேனே ஸ்திரீகள் கிட்ட வச்சுக்கக்கூடாது, அதுவும் பிரதிபிரதையான ஸ்திரீ கிட்ட போய் வச்சுக்காதீங்கன்னு சொன்னேனே, கேட்கவே இல்லையே கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா ராமர் நிற்கிற. யக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதன சங்கசக்கர தமச பரமோதாதா சங்கசக்கர கதாதர. பார்த்த உடனே பெருமாள் மந்தோதரிக்கு எப்படி இருந்தார்னா ரெண்டு கையும் இல்லையா, நாலு கை சங்கசக்கரத்தோட சேவை கொடுத்தாராம் பெருமாள் மந்தோதரிக்கு. ஸ்தோத்திரம் பண்ற மந்தோதரி, ஸ்தோத்திரம் பண்ணு, பண்ணி முடிச்சா நீர் தான் பெருமாள், நீர் யாருன்னு எனக்கு தெரியும், தமசு அப்படிங்கிற தத்துவத்துக்கும் மேல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு எனக்கு தெரியும் அப்படின்னு மந்தோதரி சொல்றா. சொன்னதுக்கு அப்புறம் விபீஷன் முதல்ல அழுதான், என்னதான் அண்ணா அவளையோ அழுதான். அழுது முடிச்சுட்டு சொன்னான் ராமர்கிட்டயே வந்து, இவன் வந்து ராம துரோகி, இவனை நான் வந்து சம்ஸ்காரம் நான் பண்ண மாட்டேன், இவனுக்கு எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி விபீஷன் சொன்னான். ராமர் ஆச்சரியமா சொல்ற, மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம் கிரியதாமஸ்ய சம்ஸ்காரஹ மமாத்யேஷ யசாதவ. அதாவது இந்த விரோதத்தன்மை அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் வரைக்கும்னா சாவு வரைக்கும்தான் அதை பாராட்டணும். அதுக்கப்புறத்துலேருந்து அந்த விரோதித்தன்மையை பாராட்டக்கூடாது. அதனாலதான் நம்ம ஆற்றுலாம் யாரான போனவாளை பத்தி பேசினோம்னா போனவாளை பத்தி பேசாத அப்படின்னு நம்ம ஆற்றுலாம் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அதனாலதான் சாவு வரைக்கும்லாம் அந்த விரோத பாவம் அப்படிங்கிறது இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அதனால அதெல்லாம் பார்க்காத பாணி, என்ன இருந்தாலும் ராவணன் அப்படிங்கிறவன் உனக்கு அண்ணா, இந்த விரோதத்தன்மைன்றது மரணம் வரைக்கும்னா அதனால நீ சம்ஸ்காரத்தை பண்ணு, நீ பண்ணலன்னா அப்படின்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு ராவணன் ராமர் சொன்னாராம். ஏன்னா ஊர்ல போறான் விராடன் ஜடாயு இவ்வாறு எல்லாமே ராமர் பண்ணியிருக்க, ராவணன் பண்ண மாட்டார், என்ன பண்ணதான் தெரியாதா, எல்லாம் தெரியும் அவருக்கு. உமாப்பேஷ யசாத, உனக்கு எப்படியோ ராவணன் அதே மாதிரி தான்ப்பா, எனக்கு மூணு வேற சொல்ல, உனக்கு என்னன்னா எனக்கும் அண்ணாதான்ப்பா ராவணன். ஆனா இவனை இவனை அழிக்கலன்னா இவன் உருப்பிட மாட்டான், மற்றவாளுக்கெல்லாம் இந்த டெரரிசத்தை பரப்புவான் இவன், அதனால அழிக்கணுமே தவிர மற்றபடி இவனுக்கு பர்சனல் சண்டை சொத்து தகராறா எனக்கும் ராவணனுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால உனக்கு சம்ஸ்காரத்தை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ராமர் சொல்ற. சொன்ன உடனே சம்ஸ்காரங்கள்லாம் நடக்கிறது, சம்ஸ்காரத்தெல்லாம் விஸ்தாரமா வர்ணிப்பார் வால்மீகி. ஏன்னா இது இன்னும் எரிக்கிறது தானே, இதெல்லாம் போய் எது சொல்லணும்னு ரெண்டு ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுன்னு பண்ண மாட்டார். ஏன்னா சம்ஸ்காரத்தெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்ன்றத தெரியறதுக்காக இதெல்லாம் இன் டீட்டெயில் வர்ணிப்பார் வால்மீகி. முடிச்சார், ஹனுமாரை பார்த்தார் ராமர். பார்த்துட்டு நம்மளுக்கு ஜெயம் அப்படிங்கறத சீதை கிட்ட போய் சொல்லுப்பா அப்படிங்கிற, சீதை கிட்ட போய் சொல்ற இந்த மாதிரி ராமர் விஜயராகவனா ஜெயராமனா இருக்காருமா நம்மளுக்கு வெற்றி அப்படிங்கறத சொல்றா. சீதை பேசவே இல்லையா அவர் ரெண்டு நிமிஷத்துக்கு, கம்மனே இருந்தாலும். ஏன் அப்படின்னா கேக்குற, கிம் சிந்தையசே தேவி கிம் நுமாவிபாஷதே, ஏமா பேச மாட்டேங்கிறேன் என்னாச்சு அப்படின்னு கேக்குற. கேட்ட உடனே ராமர் ஜெயிப்பார் அப்படிங்கறது எனக்கு தெரியும்பா, அது விஷயமே கிடையாது, ஆனா அந்த ஜெயிச்சிட்டோன்றத என்கிட்ட சொல்லணுங்கிறது உனக்கு தானேப்பா தோணிட்டு, நீ வந்திருக்கிய நீ தானே என்கிட்ட சொல்ற, உனக்கு என்னப்பா கைமாறு பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா, உனக்கு கல்யாணம் வேற ஆள ஏதாவது பொண்ணுக்கு இன்னும் பாக்கட்டுமா வரன்னு பாக்கட்டுமா, இல்ல உனக்கு ரத்னங்கள் எதனா கொடுக்கட்டுமா அப்படின்லாம் கேட்கறா. இதேதான் ராமரும் கேட்டேன், இதுல கூட நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஐடென்டிட்டி ஐடென்டிட்டிகளா திங்க் பண்றேளே அப்படின்னு சொல்லி ஹனுமார் சொன்ன. சொன்ன உடனே பக்கத்துல இந்த ராட்சதிகள்லாம் இருக்காளே அவளை பார்த்த, அன்னைக்கு பார்த்தேன் சுந்தரகாண்டத்துல இவெல்லாம் என்னென்ன பேசினா அவங்கள, உன் தொடையில செட்டு இழுக்கட்டமா, உன் கண்ணை கொடுக்கட்டமா, உன்னை திங்கட்டமா அப்படின்லாம் கேட்டாலே, அவா வாடுக்கு அவாவா கேட்டதையே கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லி கதையை ஓங்கினாராம். கதையை ஓங்கினோடனே எல்லாருமே ஊசி போயிடுதான் அந்த ராட்சிகளுக்கெல்லாம். அப்போ சீதை சொல்ற, பாபானாம்பா சுபானாம்பா மதாரதானாம் லவங்கமா காரியம் கருணமாரியான நகஸ்தின் நாபராஜ்யது. இது முத்து, அதாவது ராமாயணத்துல 24,000 ஸ்லோகம், 24,000 ஸ்லோகத்திலையும் முத்து முத்தான ஸ்லோகம்னு சில இருந்ததுன்னா அந்த முத்துக்கெல்லாமே ஒரு ரத்னமான ஸ்லோகம் எதுன்னா இந்த ஸ்லோகம் என்ன சொல்றா அப்படின்னா, இத்தனை நாள் ராவணன் கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தா இந்த ராட்சதிகள்லாம், அதனால என்ன திட்டின் இருந்தா, நாளைக்கு வீட்டன் ராஜாவாகி அதே சம்பளத்துல சீதையை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம் பண்ண போறா, வேலைக்கு கூலிக்கு வேலை பார்க்கிறவாப்பா, அவள்கிட்டலாம் நம்ம கோபம் படக்கூடாது. ஆரியர்கள், இந்த ஆரியன் திராவிடன்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆரியன் திராவிடன் ஆரியன் அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு வைஸ் பீப்புள் சான்றோம் அப்படின்னு தான் பேர். சில பாதிரியார் போர்டுகள் பாதிரியாருன்னு ஒரு ஆள் வந்தான், அவன் வந்துதான் ஆரியன்னா பார்ப்பனர்கள், திராவிடன்னா நம்பலாம்னா திராவிடர்கள், இஷ்டத்துக்கு ஏதோ அழகான பிரிக்கிறதுக்கு, பிரித்தாளும் துருச்சி அப்படின்னு அதெல்லாம் அந்த மாதிரி பண்ண. ஆரியன் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வைஸ் பீப்புள் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம். திராவிடன் அப்படின்னா சவுத் இந்தியாவை சேர்ந்தவன் திராவிடன் அப்படின்னு சங்கராச்சாரியர் திராவிட சிசுகு அப்படின்னா, அந்த மாதிரி திராவிடன்னா திராவிடத்து அப்படின்னு ரெண்டு பதம் சேர்ந்து திராவிடன் ஆச்சு. மூணு சமுத்திரம் சேர்ற ஏரியா எல்லாமே திராவிட ஏரியான்னு சொல்லி இந்த சவுத்தெல்லாம் திராவிட ஏரியா. அதை பிடிச்சிட்டு இப்போ நாங்கள்லாம் திராவிடர்கள், நீங்கள்லாம் ஆரியர்கள், ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் நடந்த சண்டைதான் ராமாயணம்னு சில தூசெல்லாம் பேசியிருந்திருக்கு. அதுக்கு தெரியும் எது என்ன ஏதுன்னா பைசா வருது, பைசாக்கு ஏற்ற மாதிரி பேசணும் மொழியோ, அதனால அதெல்லாம் பேசிட்டு இருப்பா. அது சீத்தை சொல்றா திடீர்னு அந்த ஞாபகம் போறது. சீத்தை சொல்றா இவாளெல்லாம் தப்பே பண்ணியிருந்தாலும் இவா கிட்ட கருணை காட்டுறதுதான்ப்பா ஆரியர்கள் வைஸ் பீப்புளுக்கு ஒரு விஷயமே தவிர இவாளெல்லாம் தண்டிக்க கூடாது. இன்னொரு ஒரு பெரிய விஷயம் சொல்றான், நகச்சின் ஆபராஜ்யத்தை யாருதான் தப்பு பண்ணல உலகத்துல அப்படின்னு சொல்லி இத ராமரான ராமர்கிட்ட வந்து கால விழுந்தா காப்பாத்துவார். ஆனா சீதை எப்படின்னா அந்த பிரஜட்ட சொன்னாலும் இல்லையோ இவட்டெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப வச்சுக்க வேண்டாம், இவன் நம்மளுக்கு நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா காப்பாத்துவான்னு சொன்னதுனாலேயே காப்பாத்தினாலாம் சீதை. அதனாலதான் பட்டர் அப்படிங்கிறவர் சொன்னார், ராமஸ்ய கோஷ்டி லகுதராதிருதா, ராமரோட கோஷ்டியா சீதையோட கோஷ்டியா அப்படின்னா சீதா கோஷ்டிலாம் நாமெல்லாம் சேரணும், ராமரான பனிஷ்மெண்ட்னு ஏதாவது கொடுத்து தொலைப்பார் சீதைக்கிட்டு அதுவும் பண்ண மாட்டான். அப்பேற்பட்ட சீதா கோஷ்டி நாமெல்லாம் அப்படி சீதைக்கிட்ட சொல்லி திருப்பி ராமர்கிட்டே வர விபீஷணன் போய் பிரார்த்திக்கலாம். பிரார்த்திச்சு சீதையை நீங்க சொன்னா அழைச்சிட்டு வந்துடுவேன், மங்களஸ்தானம்லாம் பன்னெண்டு சீதையை நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே சீதை கிட்ட போய் ராவணன் எப்படி கம்பீரமா போவான் சீதை கிட்ட, ஆனா விபீஷணன் எப்படி போனான், போனவொடனே நமஸ்காரம் பண்ணி முன்னாடி நாலு பொம்மநாட்டியை வச்சிருந்து பேசினானா, ஏன்னா தான் நேரா பேசக்கூடாது அப்படிங்கிற தர்மத்தை காமிக்கிறதுக்காக சொன்னானா. ராமர் ஜெயிச்சிட்ட என்ன ராஜ்யத்துல உட்கார வச்சிருக்க, இனிமேல் இது உங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்கோ, துக்கப்பட வேண்டாம், வேற ஒரு தராப்புல இருக்கோம் அப்படிங்கிற நினைப்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். விபீஷணன் சொன்னது மட்டும் இல்லாம மங்களஸ்நானம்லாம் ஆகட்டும் ஆகி பட்டு பீதாம்பரத்தோட உங்களை போய் அழிச்சிட்டு போனோம்னு ராமர் சொல்லியிருக்க அப்படின்னு விபீஷன் சொன்னாராம். சொன்ன உடனே சீதை முதல்ல ஒத்துக்கலையா, இல்ல இதே போலத்திலேயே என்ன ராமர் பார்க்கட்டும் அப்படின்னாராம். இல்ல இல்ல ராமர் தான் சொல்லியிருக்க, நீங்க ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு உடனே ஸ்நானம் பண்றா பண்ணி பட்டு வஸ்திரம் காஞ்சிபுரம் பட்டு சில்க்ஸ் அதுல இருந்து வாங்கி வந்ததெல்லாம் கட்டிட்டு நிறைய ஆபரணம் எல்லாம் போட்டுட்டு மூடு பல்லாக்கில் வந்து இறங்குறானாம் யுத்த காலத்துல. அப்போ ராமர் என்ன நினைச்சார் அப்படின்னா, வானராள்லாம் அப்படி இத்தனை நாள் நம்மளால சண்டை போட்டது யாருக்காக, சீதைக்காக, அந்த சீதையை நம்மளால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னு எகிரி எகிரி பாக்குறதுனால மூடு பல்லாக்கில் ஒன்றும் தெரியல கடைசியில. இதை ராமர் கவனிச்சார், இத்தனை வானாள் இருக்கா சீதை இறங்கி நடந்து வர சொல்லு அப்படின்னு சொல்லி சீதையை பல்லக்கில் இறக்கி நடந்து வரானா, சீதையை ஒரு உருவானும் பார்க்கணும், ஆகா சீதை எப்போ ஏற்பட்ட ஜெகன்மாதா எவ்வளோ நன்னா இருக்கா, ஓ இதுக்காக தான் ராமர் இவ்வளோ சண்டை போட்டாரா, தகும் தகும் கரெக்டு, இன்னும் நிறைய சண்டை போட்டா கூட தகும் சீதைக்கு அப்படின்னு நினைச்சிருந்தாலும் விஸ்மயாச்ச பிரஹரிஷாச்ச சீதை வரத்தே எப்படி வராங்களா வால்மீகி சொல்ற சிரிச்சுட்டே வந்தாலும் ஆஹா நம்ம மாத்துக்காரருக்கு வெற்றி பிரஹரிஷாச்ச சந்தோஷமா வராலாம், ஆனா கொஞ்சம் லஜ்ஜை இருந்துதான் வெக்கமா இருந்ததுதான், இத்தனை பேர் நடுவில் போய் ஆத்துக்காரரை பார்க்க போறோமே அப்படின்னு சொல்லி கிட்டக்க போய் ஆரியபுத்திரேதி பாமினி ஆரியபுத்ரா ஆத்துக்காரரேன்னு கூட்டாலாம் பேர் சொல்லி கூப்பிடலாம் கூட தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் போய் பேசினாராம். பேசின உடனே ராமர் இனிமேல் கொஞ்சம் ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், இத்தனை நேரம் பக்கத்தில் பேசிட்டு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பேச வேண்டாம். என்ன அப்படின்னா இப்போ ராமர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்கள். சீதைக்கிட்ட ராமர் சொல்றார், வாமா ஒன்னு அடையணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த யுத்தத்தை பண்ணலை, ராமர் கையால் ஆகாதவன் அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது, அதுக்காக இந்த யுத்தத்தை பண்ணி ராமனை சம்ஹாரம் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் பத்து திசை திறந்து கிடக்கு, நீ எங்கே வேணாலும் போகலாம், உனக்கு இனிமேல் நான் வந்து உங்களோட சேர்ந்து வாழறது அப்படிங்கிறது செட் ஆகாது, ஏன்னா என்னோட பராக்கிரமத்தை காமிக்கிறதுக்காக வேணா நான் ராவணனோட சண்டை போட்டேன், உன்னை அடையிறதுக்காக கிடையாதுமா அப்படின்னு சொல்கிற சொன்னது மட்டும் இல்லாமல் தீபோ நேத்ராபுரஸ்தேவ இதெல்லாம் சபையில் உபன்யாசத்தில் சொல்கிற வழக்கம் இல்லை, ஆனால் இத்தனை பேர் ராம பக்தர்களுக்கு ராமர் எப்படி இவர் பண்ணது சரியா தப்பான்னு யாரும் நினச்சிடக்கூடாது. மேலே சொல்ல போற மொத்தத்தையும் முழுசாக கேட்டுட்டு மஞ்சகாமால வந்தவனுக்கு கண்ணை பார்க்கறதெல்லாம் எப்படி எல்லோவா தெரியுமோ அந்த மாதிரி உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கலமா, இத்தனை நாள் நீ ஒரு சத்ருவோட ஆற்றுல பத்து மாச காலம் இருந்திருக்க அப்படிங்கிறப்போ உன் கூட இனிமேல் நான் வாழறதுங்கிறது முடியாது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். முக்காவது எல்லாத்தையும் சொல்லி ராமர் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமேல் நீ எங்க வேணா போய் இருந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்ட. நம்மளுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், ஒரு ஹை ப்ரொஃபைல் பர்சன், வெல் எஜுகேட்டட், நல்ல படித்தவர் ராமஹா கருணவேதி, கருணையே உருவெடுத்தவர் ராமர், இப்பேற்பட்ட ராமர் சபையில பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறாரு, இது சரியா அப்படின்னு நாஸ்திகாலுக்கு இந்த கேள்வி வர்றது வேண்டாம். அவ கண்ணா கண்ணா பேசுவா, அவ வந்து இந்த ராமாயணத்தை புரிஞ்சுக்காதவா. ராம பக்தாளுக்கே இந்த கேள்வி வரும், என்னடா அது இப்பேற்பட்ட சீதை வந்து ஒரு தப்பு பண்ணதில்லைன்னு ஹனுமான் அவ்வளவு சொல்லியிருக்க, இவர் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காளே என்ன ஆச்சு அப்படின்னு லக்ஷ்மணரே நம்மளுக்கு எல்லாம் இந்த மாதிரி என்னடா ராமர் இப்படி பேசினாருன்னு தோன்றதை தாண்டி ராம பக்தர்லேயே ஃபர்ஸ்ட் லைன்ல நிற்கிறவர் லக்ஷ்மணர், அவருக்கே தோணித்தான் என்னடா அண்ணா இந்த மாதிரி ஏடாவிடமா பேசிட்டு இருக்காரு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு அவரே யோசிச்சு பார்த்தாராம். பார்த்த உடனே ஏன் இப்படி பேசினார் அப்படிங்கிறது காரணம் நாம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்பேற்பட்ட ராமன் இத்தனை நாளா கிஷ்கிந்தா ஆரண்ய காலத்துல சீதா பரிகோணத்திலிருந்து சமுத்திரக்கரைக்கு வந்து பேசினதெல்லாம் என்னன்னா, சீதை ஜானகி மைத்திரி அப்படின்னு சொல்லி கதறிந்திருந்த சமுத்திரத்துக்கிட்ட வந்துட்டு தோ சமுத்திரத்தை தாண்டினா சீதையை பார்த்துருவேன், என்னையும் நானும் நானும் சீதையும் ஒரே சந்திரனா பார்க்கணும் அப்படி இப்படின்னு டைலாக் விட்டாரு. என்ன இது அப்படின்னா, இது ஒரு கதை சொன்னாதான் புரியும் சட்டுன்னு ராமர அவ்வளோ சீக்கிரமா புரிஞ்சுட்டு முடியாது இந்த இடத்துல. ஏன் இவர் இப்படி பண்ணினார் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கெல்லாம் கோபம் யார் மேல வரும் அப்படின்னா ராமர் மேலதான் கோபம் வரும், கோபம்தான் நியாயம். சீதா அம்மாவை பார்த்து இப்படி பேசலாமா அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் கோபம் வருது, இந்த கோபம் ராமர் மேல வரணுங்கிறதுக்காக ராமர் இப்படி நடந்துட்டார். இதுக்கு ஒரு கதை சொன்னாலும் புரியும், இது ஒருத்தர் சேர்ந்து கேட்ட கதை, அது நடந்த கதை, அவருக்கு அவர் அதை நேரில் பார்த்தாரு. அந்த கதையை நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல வயசான தாத்தா பாட்டி இருந்தாலும் தனியா இருக்கா, பையன் எல்லாம் அமெரிக்கால எங்கேயோ இருக்கும், இவா ஒரு ஆத்துல வாடகைக்கு இருக்கா. அந்த மாமா மார்க்கெட்டுக்கு போயிட்டேன்னு போயிட்டு வரேன் சொல்லிட்டு போயிட்டு வர, பெரிய ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு ப்ரொவிஷன் டியூஷன் கை கரிகா எல்லாத்தையும் வாங்கிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மாமி ஆத்துல காத்தால சமயம் எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு டிவியில சீரியலை போட்டுட்டே படுத்துட்டு தூங்கிட்டான். சன் டிவி சீரியல் தான், அதை போட்டுட்டே படுத்து தூங்கிட்டான். தூங்கறதுக்கு முன்னாடி மோட்டரை ஆன் பண்ணியிருக்கா, படுத்துட்டா மோட்டர் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி மறந்துட்டா மோட்டர் ஆஃப் பண்றதுக்கு, ஜலமா கொட்டுறது அன்னைக்குன்னு பார்த்து ஹவுஸ் ஓனர் வாடகை வாங்கிறதுக்கு வந்திருக்கான். வந்த உடனே மாமி எழுப்புறான் எழுப்புறான், மாமி உள்ள நன்னா கும்பகர்ணனோட தங்கச்சி போல இருக்கிற மாமி நன்னா தூங்குறான், எழுப்புறான் பெல்லடிக்கிறான் கதவை கட்டுறான், ஒன்றுக்கும் ரெஸ்பாண்டே இல்லை. அப்புறம் மாமா வந்த உடனே கத்து கத்துன்னு கத்தினார், எழுந்துடுறி எழுந்துடுறி ஆகும்னு கத்தினார் அந்த மாமி. அப்புறம் எழுந்து கதவு திறந்த திறந்த உடனே ஹவுஸ் ஓனரும் நிற்கிறான், மாமா ஆட்டு மாமாவும் நிற்கிறார். நின்ன உடனே அந்த மாமியை கண்ணாப்பின்னு திட்டார், உனக்கு அறிவில்லையே ஆ ஊர்னு என்னென்னலாம் திட்டமோ அப்படி எல்லாத்தையும் திட்டார். பொறுப்பே இல்லையா, இவ்வளோ தட்டி போயிட்டு சீரியலாக முக்கியம் சாப்பிட்டியே, சாப்பிட்ட உடனே தூங்குறது தான் அவன் வேலையா ஆகும், நான் சொன்னதெல்லாம் கம்மி, இன்னும் ஜாஸ்தியாக திட்டிருக்கார் மாமியை. அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவ்வளோ தரம் போயிடுச்சு என்ன மாமா வயசான காலத்தில் எதுக்கு மாமியை திட்டுறீங்க, சும்மா திட்டாதீங்க பாவம், ஏதோ தெரியாம ஒரு நாள் தூங்கிட்டா கொஞ்சம் தலைமையில போயிருக்கு, என்ன பெரிய இது பெரிய லாஸ்டா என்ன ஒன்றும் ஆகலை, அதுக்காக எதுக்கு மாமி எல்லாம் திட்டுறேங்கன்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் வாடகை வாங்கிட்டு போயிட்டான். கதவு தாப்பா போட்டு மாமா உள்ள வந்த உள்ள வந்த உடனே மாமி கேட்டா, என்ன எதுக்கு இவ்வளோ திட்டுக்கேங்கோ அப்படின்னா, அதுக்கு மாமா சொன்னார், நான் திட்டலன்னா அவன் திட்டிருப்பாண்டி, அவன்லாம் திட்டுறதான்னு ஒன்ன என் முன்னாடி, நான் திட்டுறது கௌரவம் அப்படி, அவன் திட்ட அவன்லாம் திட்டக்கூடாது என் முன்னாடி, அதுவும் ஒன்ன, அதனால நான் திட்டினா பரவாயில்ல அவன் திட்டக்கூடாது அப்படின்னு மாமா சொன்னாரா. அதே கதை தான் ராமாயணத்துல, ராமரை கூட நாம திட்டலாம், இப்போ ஸ்டேஜ் போட்டு மைக்க வச்சுட்டு ஆகும் கத்தராளி ஆள்லாம் ராமரை என்னன்னா திட்டுவான், ஆனா இனி பரியந்தம் சீதைய ஒரு வார்த்தை தப்பா பேசினா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, சீதையை தப்பா பேச உடல ராமர், ஏன்னா தான் மொத்தத்தையும் பேசிட்டார், அவர் பேசலாம் ஆத்து மாமா அவர் பேசலாம், ரோட்ல போறவன் கண்டவன் பொறுக்கி பய அவெல்லாம் பேசக்கூடாது சீதையை பத்தி, ராமரை பத்தி பேசிட்டு போட்டோம், பைசா வருது பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிறதுக்காக ராமர் தன்னை ஒரு ஹார்ட் ப்ரொஃபைல வச்சுட்டு மனசை கல்லாக்கிட்டு பேசியிருக்கார் சீதை கிட்ட அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. சீதை உடனே திருப்பி ரிப்ளை பண்றா, என்ன அப்படின்னா, அப்படி நீங்க என்ன விட்டுடலாம் முடியாது, நம்ம என்ன லவ் மேரேஜா பண்ணிருந்தோம், இஷ்டத்துக்கு டைவர்ஸ் அப்படி இப்படின்னு பிரேக்கப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன 2K கிட்ஸா, அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சா அப்படின்னா, நம்ம மாத்து பெரியவா பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு கல்யாணம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் எங்கப்பா ஜனக்கர் உங்கப்பா தசரதர் இப்பேற்பட்டவா சேர்த்து வச்ச கல்யாணம் அப்படின்லாம் விட்டுட்டு போயிட முடியுமா, அதெல்லாம் நடக்காது. நான் சுத்தமானவள் அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். சில பைத்தியங்கள்லாம் சொல்லணும் என்னென்ன, இந்த ஸ்டேஜ் போட்டு கட்டுற பைத்தியம்லாம் ராமர் தான் நெருக்கிற உழ சொன்னார். நான் ராமர் சொல்லவே ராமர் வாய முடிந்து இருக்க இருக்கும். சீதையே தான் சொல்றா, லக்ஷ்மணா சிதைய மூட்டு நான் அக்னி பிரவேசம் பண்ணி இது பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணர் பயந்தாராம் ஃபர்ஸ்ட். ஐயோ என்னடா இது இப்படி சொல்றாளே அப்படின்னு டக்குனு ராமரை திரும்பி பார்த்தாராம். பார்த்த உடனே சரி பண்றேன் அப்படின்னா, அதான் ராமர் தானே சொன்னார்னா எதுவுமே சொல்லலை. என்ன சொன்னார் அப்படின்னா, ராமர் பார்த்து திரிச்சாராம் மந்தமா, மந்தஸ்மிதம் லைட்டா திரிச்சாராம். அதிலே புரிஞ்சுக்கிட்டான் லக்ஷ்மணருக்கு, ஆஹா மன்னியோட பிரபாவம் லோகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராமர் இதை பேசியிருக்க. இப்ப தெரிஞ்சுதான் லக்ஷ்மணருக்கு. தெரிஞ்ச உடனே சந்தோஷமா சிதைய மூட்டினாராம். யாராவது நம்ம நம்ம வந்து நம்மாத்து மன்னி நெருக்கிறவன் ஆகா முதல்ல சந்தோஷமா நம்மளும் பண்ணுவோம். ஆனா லக்ஷ்மணர் ஏன் பண்ணாருன்னா, மன்னியோட பிரபாவம் உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிதையை மூட்டினாராம். அந்த அந்நிய பிரதட்சணம் பண்ணா சீதை பண்ணி என்னோட சாரித்திரத்துல கான்டக்ட்ல ஒரு துளியும் நான் வழுவாதவளா இருந்தாலும் இருந்தேன்னா, அது மட்டும் இல்லாம ராமரை தவிர வேற யாரையும் மனசினாலையும் வாக்குனாலையும் செயலினாலையும் நினைக்காம இருந்த இருப்பேன்ற பட்சத்துல இந்த அக்னி என்ன பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லி அக்னியில இறங்கினாலும், அது இறங்கினது எப்படி இருந்ததுன்னா, ஹோமம் எல்லாம் பண்றச்சே பூர்ணாபுதின்னு சொல்லுவா கடைசியில வசோர்தாரான்னு சொல்லி இந்த நெய்ய நெய்ய சேர்ப்பா. அந்த மாதிரி சட்டுன்னு இறங்கினாலும், இறங்கின உடனே மாணவர்கள் பிரமிச்சு போனாலும், என்னடா இது ராமர் இப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு அவருக்கு அவளுக்கு இந்த மாமா தாத்தா பாட்டி தாத்தா கடையெல்லாம் யாரும் சொல்லலாங்க, அவளுக்கெல்லாம் தெரியாது. ஆனா மேலே இருந்து இதை பார்த்த தேவர்கள்லாம் இறங்கிட்டாங்க. டக்குனு பிரம்மா இறங்கின, சிவன் இந்திரன் எல்லா தேவதைகளும் இறங்கி பிரம்மா பிடிச்சி ரைடு விடுற ராமரை பார்த்து, நீங்க போய் இப்படி பண்ணலாமா, எப்படி இப்படி பண்ண போச்சு, ஆ ஒன்று கத்தரா, நீங்க யார் தெரியுமா, சர்வேஸ்வரன் நாராயணன் நீர், நீர் போய் சீதை எப்படி விடலாமா, கூடாது ஆ ஒன்று கத்துற பிரம்மா. கத்தின உடனே பெருமாள் என்ன ரியாக்ட் பண்ணார் அப்படின்னா, நான் நாராயணனா இல்லையே, நான் வந்து தசரத புத்திரன் தானே, ஆத்மானம் ஆனே ராமன் தசரதாத்மனும், நான் மனுஷியனாச்சே, நான் என்ன போய் பெருமாள் பெருமாள்னு சொல்றேன், அதெல்லாம் இல்லை நானு அப்படின்னு சொன்னாரா. பிரம்மா தூக்கி வாரி போட்டுதான். இது ஒரு பிரம்மமோகனம், பாகவதத்தில் ஒரு பிரம்மமோகனம் என்னன்னா, கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாம் பசுமாடு மனுஷியால் எல்லாருமே கிருஷ்ணனே தெரிஞ்சாருன்னே பிரம்மாவுக்கு ஆச்சரியமான என்னடா இவ்வளோ கிருஷ்ணனானு, அது ஒரு பிரம்மமோகனம். ராமாயணத்துல இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் காட்ட மாட்டேன், ஆனால் அவர் பேசுறதே மேஜிக்காக இருக்கும். நான் நாராயணன்னு உடனே பிரம்மா தூக்கி வாரி போட்டுதான், ஐயோ என்ன இது வருது தப்பா சொல்லிட்டு இருக்காரு, இது நாடகம் போல இருக்கு. அப்பதான் பிரம்மா புரிஞ்சுதான், புரிஞ்சு பிரம்மா சொன்னார், நீர் நாராயணன் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு உடனே பெருமாள் கேட்டானா, அப்ப நான் யாரு அப்படின்னு கேட்டானா, ஆஹா சான்ஸ் கிடைச்சிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி, நீர் தான் சுவாமி வராகாவதாரம் பண்ண மகாவிஷ்ணு ஏகசங்கோ வராகஸ்தம் பூத பவ்ய சப பிரஞ்சிட்டு, நீர் தான் வாமனாவதாரம் பண்ண திரிவிக்ரம பெருமாள், துவயாலோகாக பிரயக்கிராந்தாக பலிபத்வா மகாஸ்வரம் அப்படின்னு, நீர் நாராயணன் நீர் நீர்தான் சர்வம் அக்ஷரம் பிரம்மசத்தியம் ச மத்திய சாந்தேச ராகவான்னு சொல்லி ஆச்சரியமான எல்லா தத்துவங்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய பரம்பொருள் நீர் தான். அதனாலதான் விஷ்ணு அப்படிங்கிற பேர், இதுலேயே ஒரு விஷயம் பார்க்கலாம், விஷ்ணு அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விசிலில் வியாப்தவ் விஷப்பிரவேசனே சம்ஸ்கிருதத்தில், எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளிருக்கிறவர் அப்படின்னு, எல்லாத்தையும் கடந்தவர், இதில் தான் இருப்பார் இதில் தான் இருப்பார்ன்ற எல்லை இதெல்லாம் கிடையாது. அதனாலதான் கடவுள் அப்படிங்கிற பேர் வந்து கடந்தியங்கும் உள்ளுக்குள்ளேயும் இருக்கிறவர் அப்படிங்கிறதுனால கடவுள். விஷ்ணுங்கிற பேருக்கு எக்ஸாக்டான தமிழ் மீனிங் என்னன்னா கடவுள். அப்பேற்பட்டவர் நீர்னு சொன்ன உடனே நீர் வந்து சீதை இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது, சீதைன்றவ சுத்தமானவ 100% உங்க சைட்லயான ஏதாவது தோஷம் இருக்கலாம், சீதை பக்கத்துல தோஷமே கிடையாதுன்னு சொல்லி சீதையை திருப்பி ராமர்கிட்டயே கொடுக்குற. கொடுத்த உடனே ராமர் சொல்ற, எனக்கு தெரியும் சீதைங்கிறவ சுத்தமானவ அனன்யாம் பதிவிரதாம் மச்சித்த பரிவர்த்தினி, என்னோட சிந்தையிலிருந்து நீங்காதவ சீதை, அவளோட சிந்தையில மட்டுமே நான் இருக்கிறவன் தெரியும் எனக்கு. அதனால சீதையை நான் வந்து இப்படி சொன்னதெல்லாம் ஒரு இதுக்காக, லோகத்துல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சீதை, நாளைக்கு ஒரு விஜய தசமி பட்டாபிஷேகம் ஆயிடுத்து ஒரு சபை அப்படின்னா சீதை அன்னைக்கு லஜ்ஜப்பட்டு வரக்கூடாது சபைக்கு, என்னடா இது 10 மாச காலம் நம்ம அங்கே இருந்தோமேன்ற மன கஷ்டம் சீதைக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ராமர் இப்படி ஒரு போல்டான விஷயத்தை பண்ணார். இனிமேல் சீதா எனக்கு பயப்பட மாட்டான், எப்பேற்பட்ட விஷயம் நடந்தாலும் அதான் நான் ப்ரூவ் பண்ணிட்டேனேன்ற ஒரு தைரியம் இந்த தைரியத்தோட வருவா அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் நடந்தது. சிவன் வந்தார், சிவன் வந்து உங்களோட அப்பா வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி தசரதர் ஸ்வர்க்கத்திலேருந்து ஒரு விமானத்திலேருந்து காமிச்சார். வந்த உடனே அப்பாவை நமஸ்காரம் பண்ணார், நமஸ்காரம் பண்ணிட்டு தசரதர் சொன்னார், இத்தனை நாள் எனக்கு விஷயம் தெரியாமல் போச்சுனா மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் பயங்கரமாக இருக்கு, அப்போதான் தெரிஞ்சது இந்த ராமாயணம் அப்படிங்கிற ஒரு பெரிய இது நடக்க போகிறதுன்னு எனக்கு தெரிஞ்சதுப்பா, ரொம்ப சந்தோஷம், நீ வந்து வனவாசத்தை பூர்த்தி பண்ணிட்டு நான் பாக்கியம் பண்ணாதவன், மீதி பேர் அயோத்தியாவில் இருக்கிறவனா பாக்கியம் பண்ணவா, ஏன்னா நீ போய் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ஜிலு ஜிலு ராஜ்யத்தை பண்ண போற. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா பாக்கிறதுக்காக, அது என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. என்ன அப்படின்னா, 14 வருஷம் முடிச்சுட்டு நீயும் பரதனும் சேர்ந்துக்கிற சமயம் பண்ண, நீயும் பரதனும் கட்டி பிடிச்சிருக்கீங்களோ அதை என்னால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி சொல்ற. ராமர் திருப்பி கேட்கற, எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்கப்பா அப்படின்னா, என்னப்பா அப்படின்னு உடனே, அன்னைக்கு நான் காட்டு கிளம்புறச்சே இனிமேல் கை கை என் மூஞ்சில முடிக்காத, இனிமேல் எனக்கு நீ ஒய்ஃப் கிடையாது, பரதன் எனக்கு காரியம் பண்ணா அந்த பிண்டங்கள்லாம் எனக்கு வந்து சேராதுன்னு சொன்னேன், அதை மாத்திக்கணும் அம்மாவை நீங்க அப்படி கைவிடக்கூடாதுன்னு கேட்கறேன். இப்படி கேட்பாள யாராவது, அம்மாவை இனிமேல் அது அந்த வரத்தான் முதல்ல பண்ணுங்கோ அப்படின்னு கேட்போம் நம்மளா இருந்தா ராமர். அதனாலதான் அவர் ராமர். ராமர் கேட்கற, சரிப்பா இல்லப்பா அப்படின்னா, இல்ல நான் இன்னைக்கு ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், இங்க வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு விசேஷத்துல சொல்ல. சொன்ன உடனே விபீஷணன் எல்லாம் கிளம்பிட்டான், இந்திரன் வரான். இந்திரன் தான் நீங்க சொன்னாலும் இந்திரன் வந்து கேட்கறான், நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு ராமர் கிட்ட கேட்டுட்டான். கேட்ட உடனே நீங்க உழுத்து கிடக்க வானாடெல்லாம் எழுப்புப்பா அப்படிங்கிறான். அவர் அவன் தூக்கி வாரி கொடுத்து அவனாலெல்லாம் பண்ண முடியாது அந்த காரியத்தை. அவன் உடனே சொன்னான், ராமருக்காக நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா வானராளும் எழுந்துட்டு உடனே பதில பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சீதாராம் சீதாராமன், இந்த 15 நாள் ராமராமன யுத்தத்துல ராமர் செய்த நோலாஸ் ஒருத்தர் ஒரு வானரம் கூட அடிபட்டு உயிர் போனவும் கிடையாது. எல்லாருமே எத்தனை பேரை ராமர் அழைச்சிட்டு போனாரோ அத்தனை பேரையும் திருப்பி கூட்டிட்டு வந்துட்டார் அப்படிங்கிறது ராமராமன யுத்தத்தில் நடந்த ஒரு பெரிய விஷயம். அப்போ ரெண்டு பேரும் நிற்கிறா ராமர் சீதை, இந்த ரெண்டு பேர் ராமர் சீதை நிற்கிறச்சே விபீஷணன் வந்து விபீஷணன் சொல்ல, ராமர் சரிப்பா ஆச்சு அந்த காரியம் முடிஞ்சது எனக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு ராமர் சொன்ன உடனே ராமர் விபீஷணன் கிட்ட புஷ்ப விமானத்தை கொடுன்னு கேட்கல, நம்மளாம் கேட்க மாட்டேன். ஆனா கேட்க வேண்டியவர் ராமர். ஏன் அப்படின்னா, தான் வந்து சண்டை போட்டு ஜெயிச்ச ஊர் இது. டெல்லியில வந்து பன்னாத ராஜா ராஜாக்கள் முஸ்லீம் ராஜா எல்லாம் வந்தா வந்து டெல்லியை சூறையாடினான். அவன் பேர்லாம் ஞாபகம் வரல எனக்கு, வந்தாலும் சொல்ல மாட்டேன் என்னத்துக்கு. அவன் பேர்லாம் கில்ஜீஸ் அப்படிங்கிறவாள்லாம் வந்து இந்த இந்தியாவையே பாடாப்படுத்தி இங்க இருக்கிற மொத்த ரத்னத்தையும் கடத்திட்டு போனாங்க. இங்க இருக்கிறவாளெல்லாம் கொண்டுட்டு அதுவும் அந்த மாதிரி ராமர் பண்ணணும் இல்ல, அவர் ஜெயிச்ச ஊர் தானே இது, அவர் அதெல்லாம் பண்ணவே இல்லை. சொன்னாராம் என்ன சொன்னார், அபி ஸ்வர்ணபுரியும் லங்கா, ஸ்வர்ணபுரியாவே இருக்கட்டும்ப்பா எனக்கு அது வசதி கிடையாது. எனக்கு எதுனா ஜனனி என்ன உபமிஷ்ட ஸ்வர்காதபி கிரியது, எங்க அம்மாவும் என்னை பெற்ற தாய்நாடுனாப்பா எனக்கு வசதி அப்படின்னு சொல்றாரு ராமர். சொன்ன உடனே நான் கிளம்புறப்பா இப்ப நடந்து போனாதான் அயோத்தியாவுக்கு போய் சேர்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு உடனே விபீஷணன் சொல்றான், இல்ல இல்ல புஷ்ப விமானம் இருக்கு நீங்க அதுல போயிடலாம் அப்படின்னாராம். சரிப்பா அப்படின்னாராம் ராமர். புஷ்பகுமானத்துல ஏற போற அப்ப விபீஷணன் திருப்பி கூட்டு, அதான் புஷ்பகுமானம் போறது இல்லையோ லங்கைக்கு வந்து பொன்னடி சாத்தனம் அப்படின்னாராம். இல்லப்பா சிட்டிக்குள்ள 14 வருஷம் போகக்கூடாதுன்றது என்னோட வரதான், நான் இன்னொரு தரம் வரப்பா அப்படின்னாராம். விமானத்துல ஏறி உட்காந்துட்டாரு, புஷ்பகுமானத்துல விண்டோ சீட்டில் சீட்டை உட்காந்துருக்கா, ஜில் ஜில்னு பார்த்துட்டே வரா புஷ்பகுமானம் கடந்து போறது. அப்ப எல்லா ஆனாலையும் பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் அப்படின்னாராம். வந்து சண்டை போட்டு ஜெயிச்சு முடிச்சதுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ன உடனே வானராள்லாம் அழுதுங்களாம், இப்படி ஒரு நாள் வரப்போறதுன்னே அது எனக்குலாம் தெரியாது, அப்போ பார் ராமரோடய இருக்க போகிறோம் அப்படின்னு ஜாலியாக இருந்தது. என்ன ராமர் கிளம்புறாருன்னு உடனே எல்லாம் காலில் விழுந்து நாங்களும் பட்டாபிஷேகத்துக்கு வரோமே ப்ளீஸ் அப்படின்னு தான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா உங்களை பெற்றவ கௌசல்யன்றவ அயோத்தியாவில் இருக்கலாமே, அவளை பார்க்குறோமே ப்ளீஸ் அப்படின்னாலும் சரி வாங்குவோம்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா. ராட்சாள் விபீஷணம் மட்டும் வருவான், வானராளே வரேன் நான் வரக்கூடாதா ப்ளீஸ் நானும் வரேனே அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு. அந்த விமானம் அப்படிங்கிறது யார் யார் உள்ள போனாலும் எல்லாருக்கும் பத்திரா மாதிரியான ஏர்பஸ் அப்படிங்கிறாள், ஏர்பிளேன்னு ஒன்று ஏர்பஸ்ன்றது ஒன்று, ஏர்பஸ்ஸை கூட பெருசாக இது. அந்த விமானத்தில் அப்படி விமானம் கிளம்புறது, கிளம்புறச்சே ஒரு ஒரு இடத்தையும் காமிச்சிட்டே போற ராமர். போறச்சே இதுதான்மா ராமன் உயிரை விட்ட இடம், லங்கைய பாருமா, லங்கா மீட்சஸ்வ வைதேகி நிர்மிதான் விஸ்வகர்மனாம், லங்கையை பாருமா பஸ்மமா போய் கிடக்கு, லட்சுமி கட்டாட்சம் இருக்கட்டும் நீ ஒரு தடவை பாருமா அப்படின்னு சொல்லி சொல்ல, இங்கதான் இதுதான் நான் சேது கட்டின இடம் பாரு. சீதை எவ்வளவு ஆச்சரியமா இருந்திருக்கும், நம்மளுக்காக சேது கட்டி பெருமாள் வந்திருக்கார் அப்படிங்கிறப்போ பக்தர்களுக்காக வரவே அப்படி பெருமாள். அப்போ ஒன்னொன்னே காமிச்சுட்டே போறாரு, இங்கதான் நான் சேது கரை கட்டுறதுக்காக பிளான் பண்ண இடம், சமுத்திரராஜனை நோக்கி தபஸ் பண்ண இடம், இங்கதான் ரிஷியமூகம், ரிஷியமூகம் ஒரு ஒரு இடத்தையும் காமிச்சுட்டு இங்கதான் ஜடாயு உயிரிழந்தார், இங்கதான் ரிஷியமூகம், ரிஷியமூகம் வந்தவொடனே சீதை ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிட்டாலும் என்ன அப்படின்னா, வானராள் வரா சரி வானராள் பத்னி எல்லாமும் வரட்டும் அப்படின்னு, ஏன்னா ஒரே ஜென்ஸ்டா இருக்கா சுத்தி, அவளுக்கு ஒரு கூச்சம், ஒரு மாமி வந்தாங்கன்னா கூட கொஞ்சம் பேசிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக வானர பத்னி எல்லாம் ஏற்படும் சொல்லி கிருஷ்ணந்தேலே ஆழ்த்து போட்டு எல்லா வானர பத்னிகளையும் அழிச்சுண்டா. சேர்ந்து திருப்பி விமானம் புஷ்ப விமானம் ஜெலிஞ்சது கிளம்புறது, மேல கிளம்புறச்சே இங்கதான் ஜடாயு போன இடம் சம்ஸ்காரம் பண்ண இடம் இங்கதான், பஞ்சவட்டி இங்கதான், அந்த குழந்தை வந்தாலே சூடு பண்ணக்க அதெல்லாம் காமிக்கிறாரா ராமர். இங்கதான் நாம இருந்தோம், வாசம் பண்ணோம், இங்கதான் அத்திரியோட ஆசிரமம் எல்லாத்தையும் ரிவர்ஸ்ல காமிச்சுட்டே போறார் ராமர். மேலே இருந்து ஏரோப்ளைன்ல இருந்து இந்த விண்டோ சீட்ல பார்த்தா வேடிக்கை எப்படி இருந்த அந்த மாதிரி ஒன்னே காமிச்சுட்டே போற. வா தோபாரமா சித்திரக்கூட்டம், இங்கதான் நம்ம சந்தோஷமா இருந்தோமே மந்தாக்கி நிமிதி எல்லாத்தையும் அப்படி காமிச்சுட்டே போற. போறச்சே அதோ பார் அயோத்தியா அப்படின்னு தூரம் ஏதோ காமிச்சாரா சீதைக்கு. இந்த மாநாடு உற்பத்திய உற்பத்திய தரிசு எகிரி எகிரி பார்த்தோம்னா அயோத்தியா இருந்து ராமச்சந்திர பூமிடா வேலை நடந்துருக்கடா, சீக்கிரம் கோயில் கட்டிடுவாடா அப்படின்னு பார்த்துக்கலாம். உற்பத்தி உற்பத்திய தரிசு அப்படின்ற வாழ்க்கையே எகிரி எகிரி பார்த்துதான், ஒன்னொன்னு மறைக்கிறதே மறைக்கிறடா இறங்குடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பார்த்துக்கலாம் மாநாடு. ஆனா ராமர் நேர அயோத்தியாவுக்கு வண்டி எடுத்துன்னு போகாம பரத்வாஜ் ஆசிரமத்துல இறங்குற இறங்கி அந்த மாதிரி என்னோட வனவாசங்கள்லாம் முடிஞ்சுது அப்படிங்கறத சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்ன உடனே ஆனா ஹனுமான முதல்ல அனுப்பியும் பரதன் சத்ருன் நிஜமாவே இதுல குதிச்சிருவாப்பா அக்னியில குதிச்சிருவேன்னு சொல்லி சபதம் பண்ணிருக்கா, அதனால நீ போய் முன்னாடி சொல்லு அப்படின்ன உடனே அதுக்கு முன்னாடி குஹன் கிட்டையும் சொல்லிட்டு போ அப்படிங்கிற குஹன் கிட்ட சொல்லிட்டு ஹனுமான் அயோத்தியாவுக்கு நந்தி கிராமத்துக்கு போற. போனா லக்ஷ்மணன் பரதனும் சத்ருகனும் அக்னியை பிரலட்சணம் பண்ணின்னு வந்துட்டு இருக்கா, இன்னும் அஞ்சு நிமிஷத்துல குதிக்க போறா. அப்ப வந்து ஐயன் மந்தனன் ஆரியன் மந்தனன் பெருமாள் வந்துட்டார் என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கையினால் எரியை கரியாக்கினான் கம்பன். கை எரிஞ்சின்ற நெருப்பை அப்படி அணைச்சிட்டாரான் ஹனுமார் ஆஃப் பண்ற மாதிரி, நம்ம எல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ற மாதிரி அவர் ஆஃப் பண்ணிட்டாரான். மொத்த ராமாயணத்தையும் ஹனுமார் பரதனுக்கு சொல்ற, சொன்ன உடனே கேட்டாரான் பரதன் இப்போ ஏற்பட்ட ஹெல்ப் பண்றீங்க உங்களுக்கு என்ன பண்றது, எல்லாருமே ஹனுமார் கிட்ட ஒன்றும் நம்ம திருப்பி பிரத்திபுதாரம் அப்படிங்கிற ஹனுமார் கிட்ட என்ன பண்ணாலும் அவருக்கு அவரோட பக்தி அவ்வளவு பெருசா நிற்கும். அப்படி கேட்ட உடனே இல்ல ராமர் வந்துட்டே இருக்கார், இத்தனாடிக்கு பரத்வாஜாசிரமத்துல கிளம்பி இருப்பார், தன்னாடி சிங்கவேரபுரத்தை தாண்டி இருப்பார், சரையு தீரத்துக்கு வந்திருப்பார், விமானம் ராம வாகனம் பரவ மேல ராமயமானம் வருது அப்படின்ன உடனே பரதனுக்கு ஆச்சரியமா அண்ணா வரார் அப்படின்னு, ஒரு ரக்க இருந்தா மேல பறந்து போயிடலாமே அப்படிங்கிற ஒரு துடிப்போட இருக்கலாம். பெருமாள் வந்து விமானத்தை இறங்கச்சேவே இந்த சில பேர் ட்ரெயின்லயும் பஸ்லயும் ரன்னிங்ல இறங்குறது இந்த மாதிரி பரதன் ரன்னிங்ல இப்படி இறங்கிட்டே இருக்கிறதே பரதன் ஏறினாரா, ஏறி போய் ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரையும் பரதன் சத்ருகன் நாலு பேரும் கட்டிண்டா கட்டின்றவுடனே இறங்கினார். இறங்கின உடனே அந்த கிராமத்துல இருந்து தன்னோட பாதுகையை எடுத்துன்னு வந்து ராமர் திருவடியில போட்டாராம். பரதன் போட்டு சொன்னாராம், இந்த பாதுகா ராஜ்யத்துல எல்லாத்தையும் கஜானா கஜானா தானியங்கள் தனங்கள் எல்லாத்தையும் இன்டு 10% பண்ணியிருக்கேன் நான் பாதுகா ராஜ்யத்துல, அதெல்லாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம யாவ தாவத்ததே சக்கரம் யாவ தீஜம் தாவத்தமே சந்தர்ப்பத்திய சுவாமித்வம் அனுபர்த்தைய, இந்த பூமி எத்தனை நாள் சுத்தின்னு இருக்கோ இந்த பூமி எத்தனை நாள் இந்த சுத்தின்லே இப்படி எல்லாருமே நல்லா இருக்காளோ அது வரையட்டும் நீங்க தான் சுவாமியா இருக்கணும். இனிமேல் நான் தான் மனுஷன், நான் ராமன் இல்லை, நான் வந்து விஷ்ணு இல்லை அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கக்கூடாது, நீங்க தான் இனிமேல் சுவாமி அப்படின்னு நீ பரதன் சொன்னாரா இல்லையா, நீ வரையப்போ ராமர் தான் உங்களுக்கு எல்லாம் சுவாமியா இருக்கணும் இருக்க நடந்தது சொன்னாரா பரதன். பூஜிதா அமிகா மாதா, நீங்க அன்னைக்கு அம்மாவை திட்டக்கூடாதுன்னு சொல்லி அமைச்சர் சித்திரக்கூடத்துல நான் இனி பிரியன் அம்மாவை எதுவும் திட்டது கிடையாது, நன்னாதான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அதுதான் முக்கியமா ராமரை கவனிப்பேன், அம்மாவை திட்டாதுன்னு சொன்னேன் அன்னி இல்லை இருக்க போல இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அம்மாவெல்லாம் நன்னா பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வரணும் அப்படின்னு சொன்ன உடனே ராமர் நடந்து வராராம். சுக்ரீவன் அப்படிங்கிறவன் எப்படி அப்படின்னா என்னதான் இவாள்னா பழைய கும்பல் ராமரோட அயோத்தியா கும்பல் அப்படிங்கிறது தனி, நாமெல்லாம் நடுவில் வந்து ஒட்டிட்டு வந்தனே நாம கொஞ்சம் பின்னாடியே இருப்போம்னா மாதிரி இருக்கக்கூடிய ஆள் பீஷணமா, பீஷணன் புதுவாள், நம்மெல்லாம் நம்மதான் புதுவாள் இவாள்லாம் பழைய ஆள், நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம் சொல்லி பின்னாடி வராரு. ஆனா சுக்ரீவன் எப்படி என்ன மாதிரி டைப் பண்ணா ராமர் வராரு வழி கொடுங்கள் எல்லா சைடும் அப்படி ராமருக்கு பாதையை காமிச்சுட்டு போறானா, இப்படி விபீஷணன் நினைச்சுட்டே இருக்கிறதே விபீஷணன் தோல்ல ஒருத்தர் கை வச்சாரா யாருன்னு பார்த்தா ராமர், பாப்பா நம்ம ஊர் தான்ப்பா இது அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டின்னு போற. இந்த வந்திருக்கிற வானரிகள்லாம் வந்திருக்காளே அவளுக்கு எல்லாம் கௌசல்ய தலைவாரி பண்றாளாம், தலைவாரி ஒரு ஒரு குரங்குக்கும் குரங்குச்சி, ஆனா குரங்குச்சி மாதிரி இருக்க மாட்டா ரூபமே வேறையா இருக்கும், அவளுக்கு எல்லாம் தலைவாரி பின்றா. பின்னின உடனே ராமர் பாதுகையை போட்டு நடக்கிற நடந்து வரச்சேவே சத்ருக்னா சத்ரமாதுதே, சத்ருக்னன் கொடையும் சாமரமும் போட்டுருக்கா, லக்ஷ்மணர் என்ன பண்றாரு அப்படின்னா சித்திரக்கூடத்துல பஞ்சவட்டிகளை யூஸ் பண்ண ராமர் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் ஒரு பையில மூட்டை கட்டி வச்சிருந்துருக்காரு, எதுக்கு அப்படின்னா அண்ணா யூஸ் பண்ணது அதே தூக்கி போட வேண்டிய யூஸ் அண்ட் தோதனை அதெல்லாம் அப்படின்னா இல்ல இல்ல ஆற்றில கொண்டு போய் வச்சிருக்கேன், எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் எடுத்து பார்த்தா சித்திரக்கூடத்தில் என்னென்ன நடந்தது பஞ்சவட்டியில் என்னென்ன நடந்தது அதெல்லாம் ஞாபகம் மெமரி, அதுக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து வந்துருக்காராம் பின்னாடி. சுக்ரீவனுக்கு தன்னோட கிரகத்தை தச்சமன் பவனம் சிரேஷ்டம், இன்னைக்கும் அயோத்தியாவ சுக்ரீவ் வச்சிலா அப்படின்னு அதுதான் ராமபவனம், ராமனுடைய அபார்ட்மெண்ட், அது சுக்ரீவனுக்கு கொடுத்துட்டுப்பா பரதா அப்படின்னு சொல்லி பரதன் கிட்ட சொல்லி கொடுக்குற. கொடுத்துட்டு இந்த ஜட்டையெல்லாம் கலையின மூலியம், ஜட்டையெல்லாம் திருப்பி கட் பண்ணிக்கணும், அதுக்காக சத்ருக்னாசனா இந்த சர்க்கம் மொத்தம் சத்ருக்னா நிறைய வேலை இழுத்து போட்டு பண்றாருன்னு சொல்றச்சேவே, யார் எப்பேற்பட்ட ஸ்டைலிஸ்ட் வந்தா, இந்த நேச்சுரல்ஸ்லேருந்து வந்தாளா இல்ல டோனியன் கையிலேருந்து வந்தாளா அப்படின்னு கேட்டா அவள்லாம் வரலையா யார் அப்படின்னா, உத்தமமான ஹேர் கட் பண்றவாள்லாம் வந்தாளா, வந்து எப்படி அவ ஹேர் கட் பண்ணான்றது எழுதி வச்சிருக்காரு வால்மீகி. சுகஹஸ்தாக சுசீக்ராஸ்ட, அவ கை வைக்கிறதும் தெரியாதா கை எடுக்கிறதும் தெரியாதா அந்த மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஏன் இப்போ ஒரு 4-5 மணி நேரம் பண்ணுவா போல பொறுமையா அப்படின்னா இல்லையா, சீக்கிரமா பண்ணிடுவாங்க, ஏன்னா மேல பட்டாபிஷேகம் ட்ரெயினை பிடிக்கணும் உபன்யாசம் பண்றவருக்கு தெரியுமா வாழ்க்கை, அதனால சீக்கிரம் பண்ணி அனுப்பிச்சாலாம். பண்ணி முடிச்ச உடனே ராமர் மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி பீதாம்பரத்தை கட்டிட்டு வந்தாலும் சீட்டை ஆச்சரியமா ஏற்கனவே பட்டுதான் கட்டிட்டு இருந்தா, அது காஞ்சிபுர பட்டு இப்ப கட்டிட்டு இருக்கிறது பனாரஸ் பட்டு, காசியிலேருந்து வர வச்சிருக்கா. வர வச்சோடனே சத்ருகன் இங்கெல்லாம் பட்டாபிஷேகம் ஆக போறது, இந்த இடத்துல ராமர், இந்த இடத்துலலாம் பிராமணர்கள் இருப்பா, இந்த இடத்துலலாம் ஜனங்கள் இருப்பா, இந்த இடத்துலலாம் பெரியவர்கள் எல்லாம் சேர் போட்டு வச்சிருக்காளாம், நம்ம இங்க உபன்யாசத்துக்கு போட்டிருக்க மாதிரி பெரியவாழ்லாம் சேரதான் உட்காந்துப்பா, அவளுக்கு கீழே உட்கார முடியாதுன்னு ஜமகாலம் எல்லாம் இருக்கா, பிரசாதம் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் முதற்கொண்டு எல்லாம் ஏற்பாடாது பட்டாபிஷேகத்துக்கு. ராமர் தன்னோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் போய் பாக்குற பார்த்து ராமாயணத்தை மட்டும் சொல்ற, இவாள்லாம் ஹெல்ப் பண்ண எனக்கு சுக்ரீவன் ஹனுமான் எல்லாரையும் காமிச்சு பேசுற, பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு ஆறுது, பட்டாபிஷேகத்துக்கு புண்ணிய நதியிலேருந்து தீர்த்தங்கள்லாம் வரணும், 500 புண்ணிய நதியிலேருந்து பாரதத்தில் இந்தியாவில் 500 புண்ணிய நதி இருக்கான், இப்போ கிடையாது இப்போ எல்லாம் ஃப்ளாட்டாக மாறிடுது. அப்போது 500 புண்ணிய நதி எடுத்துன்னு வரணுன்றதுக்காக 500 தங்க குடம், தங்க குடத்தில் ரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கு, அந்த குடத்தெல்லாம் 500 வானராள் கிட்ட கொடுத்து அனுப்புகிறா, ஒவ்வொருத்தரும் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய புண்ணிய நதியெல்லாம் எடுத்துன்னு வந்து வைக்கிறான். வசிஷ்டர் பட்டாபிஷேகத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணுற, சத்ருஞ்சயன் அப்படின்ற ஒரு யானை வருதான், ராமர் அழைச்சிட்டு வரதுக்காக ராமர் ஆத்து வாசலில் போய் தேர் நிற்கிறது, யார் இந்த வாட்டி தேர் ஓட்டுறாங்க, சுமந்திரத்துக்கு தான் ராசி இல்லை, நாம ஓட்டுவோம்னு சொல்லி பரதனே ஜக்ராக பரதோ அஸ்மின்னு பரதனே தன்னோட நேராக போய் அந்த குதிரையோட கடிவாளத்தை பிடிச்சானா. ராமர் உட்காந்து தேரில் ராமர் சீதா ரெண்டு பேரும் உட்காந்தா, உட்காந்து முன்னாடி போறா சத்ருஞ்சயன் அப்படின்னு ஒரு யானை பட்டத்து யானை அயோத்தியாவில், அது முன்னாடி போச்சான். எதுக்கு இந்த புறப்பாடுலாம் முன்னாடி யானை போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு காரணம், யானை போனா அந்த இடம் சுத்தம் அப்படின்னு ஒண்ணு, இன்னொன்னு பெருமாள் பின்னாடி வேறாங்கிறப்போ கும்பல் நிறைய வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு யானை வந்தா எல்லாம் செதறுவா, ரெண்டா கோட்டி இப்படி பிரியும், அதனாலதான் யானை நடுவில் போறதுங்கிறது. அயோத்தியால கேட்கவா வேணும் அவ்வளவு கும்பல் எல்லாம் வந்து ராமரை சூழ்ந்துக்க போறாங்கன்னு சொல்லி யானை முன்னாடி அனுப்புறான். பார்த்தா சப மொத்தம் கும்பல், வாசல் கும்பல், அயோத்தியா மொத்தம் கும்பல், கொண்டாட்டமான கொண்டாட்டம், ஏன்னா 16 வருஷம் கழிச்சு ராமர் வந்திருக்காருன்னே ஆத்து அன்னைக்கு 14 வருஷம் முன்னாடி பிறந்த குழந்தையெல்லாம் காமிக்கிறார், சொல்லி சொல்லி வளர்ந்துருக்கா, இவர் தான் ராமர்னு ஒருத்தர், ராமர்னு ஒருத்தர்ன்னு ஒன்னே அந்த குழந்தையில ஆஹா ராமர் இவர் தானா அப்படின்னு கேட்டுதான் அந்த அதுக்கு குழந்தைங்களே. அப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கிறச்சே ராமரை சிம்மாசனத்துல போய் உட்கார வச்சா, உட்கார வச்சு வசிஷ்டர் முதலானவாள்லாம் உட்காந்து சதஸ்த பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே வீடே சரசைதன்யமே செய்து, சீதையை பக்கத்தில் உட்கார வச்சு ராமரை இந்த புண்ணிய நதிகள்னால வசிஷ்டர் முதல்ல ஜலத்தை பட்டாபிஷேகத்தை பண்ணாராம், தலையில செங்கோலை கையில கொடுத்து தலையில மகுடத்தை வச்சு புண்ணிய நதிகள் எல்லாம் புண்ணிய நதியோட தீர்த்தங்கள் எல்லாம் சேர்த்தாடாம். அது மட்டும் இல்லாம வசிஷ்டோ வாமதேவஸ்த ஜாபாலிருத்த காஷ்யபா காத்தியாயனஸ்வீயஸ கௌரவமோ விஜயஸ்ததா, அஷ்டமந்திரிகள் ராமனுடைய சபையில அந்த 8 பேரும் வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காஷ்யபர் காத்தியாயனர் சுயஜர் கௌதமர் விஜயன் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரிகள் எல்லாருமே ராமனுக்கு போக்ஷணம் பண்ணாடா. ராமருக்கு மட்டும் இல்லை ராமர் கூட சீதையும் இருக்கா. அது மட்டும் இல்லாம அபியசஞ்சன் நரவியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகஸ்திராட்சம் வசவோ வாசவம் யசா, அந்த ஜலத்தை மொத்தத்தையும் சேர்த்தாள் ராமர் தலையிலையும் சீத தலையிலையும், நரவியாக்ரம் மனித புலியா இருக்கக்கூடிய ராமர் தலையில சேர்த்தா, எப்பேற்பட்ட ராமர்னு சலிலேன சகஸ்திராட்சம் வசவோ வாசவம் யசா, சீத பக்கத்துல இருக்கிற ராமர் எப்படி இருந்தாருன்னா இந்திராணி பக்கத்துல தேவேந்திரன் இருந்தா எப்படி இருக்குமோ சொர்க்கலோகத்துல அப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு. மேல பலஸ்ருதி பட்டாச்சார நீங்க சொல்லியிருந்தா பலஸ்ருதி முன்னாடி பெருமாள் கல்புராத்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தா அடியே ஆறு. மேல ராமராஜ்யத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தது அப்படிங்கறத ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். பெருமாள் கல்புராட்சி ஆகும். சீதா பிராட்டி தன்னோட ஒரு முத்துஹாரத்தை போட்டுருந்தாளாம். அந்த முத்துஹாரத்தை கழட்டி ஏதோ வாயு போனவேன்னு சொல்லி ஹனுமாருக்கு என்ன கைங்கரியம் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சமயத்தில் ஹனுமாருக்கு அந்த முத்து ஆபரணத்தை கொடுத்தாளாம் சீதை. லப்வா புலகனம் ராஜா அப்படின்னு சொல்லி ராமரோட ஆத்து பெருமாள் ரங்கநாதன் அந்த ரங்கநாதனை மூலவரோட எடுத்து விபீஷணனுக்கு கொடுத்தாராம். அன்னைக்கு விபீஷணன்ட்ட ரங்கநாதனை கொடுத்ததுனால தான் நாம் இன்னைக்கு போய் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் நமஸ்காரம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அயோத்தியா போவோம் ஒரு ஒரு தரமையும். ஆனால் ஸ்ரீரங்கம் பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு ஒரு கதை சொல்லுவா. அந்த கதை என்னென்னா விபீஷணன் லங்கைக்கு கொண்டு போகணும்னு நினச்சானா ரங்கநாதனை. ஸ்ரீரங்கத்துக்கு வர சமயம் சாயங்காலம் எடுத்து சந்தியாவனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரங்கநாதனை கீழே ஏழை பண்ணிட்டு சந்தியாவனம் பண்ண போனானா. அப்போ போனச்சே ரங்கநாதன் சொன்னாராம், எனக்கு இந்த இடமே சௌக்கியமாக இருக்குவா, ரெண்டு காவேரி ஓடுறது, இந்த காவேரிக்கு நடுவிலே நான் படுத்துக்கிறேன், எனக்கு இந்த இடமே போதும், நான் அங்க வரலையே நீ கவலைப்படாத, தென் திசை இலங்கை நோக்கி இல்லை லங்கையை கட்டாட்சிச்சுண்டு இப்படி லங்கையை பார்த்துட்டே நான் படுத்துக்கிறேன், நீ கவலைப்படாதப்பா, நீ போயிட்டு வா, நான் அங்கேயே இருக்கேன்னு சொல்லி ரங்கநாதன் சொன்னார். அதனாலதான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் இருக்கிற இடமா மாறிச்சு. இல்லைன்னா லங்கைக்கு போனோம், இல்லை அயோத்தியா போனோம், அயோத்தியான்னு தான் ராமர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. லங்கைக்கு போய் சேவிக்கிற மாதிரி இருக்கும், பாஸ்போர்ட் கீஸ்போர்ட்லாம் வாங்கிட்டு வீசா வாங்கிட்டு அலையிறதா இருக்கும். அப்படிலாம் நம்மளை பண்ணல ரங்கநாதன், திருச்சியில் பக்கத்துலேயே இருக்க. அதனால இந்த பட்டாபிஷேகம் முடிஞ்சு ராமாயணம் கேட்டதுக்கு பலன் என்னன்னு அப்படின்னா, ராமருக்கும் குலதெய்வமாக இருந்த ரங்கநாதனை போய் ஒரு வாட்டியான நம்ம நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் பண்ணணும். ராமராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்னா, ராமராஜ்யம் ராமராஜ்யம்னு இப்போ சொல்லிக்கிறா சில பேர், ஆனால் அவள் ராமராஜ்யம் பண்ணுவாடா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ராமராஜ்யம் எப்படி இருந்ததுன்னா நாம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா ராமராஜ்யத்தில் விதவா ஸ்திரீகள் விடோ சொல்கிறோமே அவள்லாம் யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாராக்கும் மாமாக்களும் தீர்காயத்தோடு இருந்தாலும் எல்லாருமே 60 கல்யாணமும் பண்ணியிருந்தாலும் 80 கல்யாணமும் பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் பண்ணியிருந்தாலும் அப்படி இருந்தாலும் ராமராஜ்யத்தில் நச்சத்தியால கிருத்தம் பயம் பாம்பு கடிச்சு சில பேர் உயிர் போகிறதுன்னு இன்னும் சில கிராமத்துலலாம் நடந்துருக்கு. அந்த மாதிரி பயம் ராமராஜ்யத்தில் இல்லையா. அதே மாதிரி கொரோனா அப்படின்னு நாமெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமே, ராமராஜ்யத்தில் அந்த மாதிரி கொரோனான்னா இல்லைன்னு இல்லை, கால்ரா ஜாண்டிஸ் சாதாரண ஜுரம் ஜலதோஷம் கூட கிடையாது ராமராஜ்யத்தில். ஏன்னா இது ஏன் அப்படி நடந்ததுன்னா, ராஜா உண்மையா சத்தியமா நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சான்னா நேச்சர் அது தன்னைத்தானே மாத்திக்குமா. அதை ஆண்டாள் திருப்பாவையில் சொல்றா, மாதம் 3 மாதிரி பெய்யுது, இந்த 3 மாதிரி எதுக்கு அப்படின்னா, பிராமணாள்லாம் நியமையான ஐடி கம்பெனியில வேலை பார்க்காம வேத பாராயணம் பண்ணிட்டு இருந்தான்னா ஒரு மழை பெய்யுமா. இன்னொரு மழை இருக்குன்னா, ராஜா ஒழுங்கா கரப்ஷன்லாம் இல்லாம எந்த கேஸ்லையும் மாட்டிக்காம பினாமி பேர்லாம் சொத்து இல்லாம மக்களுக்கே சேவை பண்ணணும் அப்படின்னு பண்ணாங்கன்னா அந்த ராஜ்யத்துல மழை, ஒரு மழை, ரெண்டாவது மழை, மூணாவது மக்கள்னா ராஜா எப்படி யசா ராஜா ததா பிரஜா, ராஜா எப்படி இருக்கானோ அந்த மாதிரி ராஜா ஊழல் பண்ணாங்கன்னா மக்களும் சேர்ந்து எப்படா திருடலாம் அப்படின்னு தான் யோசிப்பாளே தவிர, மக்கள் ஒழுங்கா ஒழுங்கா இருந்தாங்கன்னா மூணாவது மழை மக்களுக்காக அப்படின்னு சொல்லி மாதம் 3 மாதிரி பெய்யுது அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. அதுக்கு இதுதான் காரணம். அப்பேற்பட்ட மழை பெஞ்சுதான் எந்தெந்த சீசன்ல எந்தெந்த பழம் எந்தெந்த பூ பூக்கணுமோ அதெல்லாம் எல்லா சீசன்லையுமே ராமராஜ்யத்துல பூத்து எல்லா பழமும் ராமராஜ்யத்துல பூத்து குலுங்கிட்டு அப்படிங்கிறார். திருட்டு பயம் கொலை கொள்ளை கற்பழித்து இதெல்லாம் ராமராஜ்யத்துல கிடையாது. ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பு ஸ்திரீகளுக்கு ஜாஸ்தியம் ராமராஜ்யத்துல. சண்டை அப்படிங்கிறதே கிடையாது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை, இந்த மாதிரி சண்டையெல்லாம் பக்கத்து தேசத்துலாம் கிடையாது ராமராஜ்யத்துல. அதே மாதிரி பெரியவர்கள் சின்ன குழந்தைக்கு பிரேத காரியங்கள் பண்ணுறதில்லை அப்படின்னு ராமராஜ்யத்தில் ஒரு பெரிய விசேஷம். ஏன்னா நம் மாதத்தில் சின்னவாளுக்கு போய் பெரியவா சம்ஸ்காரம் கர்மா பண்றதுங்கிறது ரொம்ப பாபம், ரொம்ப கொடுமை. அதெல்லாம் அதெல்லாம் ராமராஜ்யத்துல இல்லை அப்படின்னு சொன்னாலாம். ராமோ ராமோ ராமயதி பிரஜானாம் அபவன் கதா, ராமபூதம் ஜெகத பூத்து ராமேராஜ்யம் பிரசாததி. எல்லார் வாயிலும் ராமநாம ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டே இருந்தாலும் இந்த ராமர் 11,000 வருஷம் தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிக ராமோ ராஜ்யம் உபாசித்வா அப்படின்னு சொல்லி 11,000 வருஷம் ஈர்த்தே பகுவிதைஹி யஜ்ஞைஹி சசுகுருத்யாத் பாந்தவைஹின்னு சொல்லி பலவிதமான யாகங்களை பண்ணாராம். யாகம் பண்றதே எதுக்குன்னா வரவாளுக்கெல்லாம் சாதம் போடணும். சாதம் போடுறது மட்டும் இல்லாமல் பக்கத்து கண்ட்ரியோட எல்லாம் நெய்பர்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம ஊர்ல எல்லாம் ப்ராஜெக்ட் பண்றாரு. யாகத்தை தான் இந்த காலத்துல இது மாறி அந்த கண்ட்ரியோட ப்ராஜெக்ட் நடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்தந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரோ பெரிய போஸ்ட் பிரசிடென்டோ வருவாங்க. அந்த மாதிரி ராமர் சகல விதமான பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரியோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்தாலும் எல்லாருமே அவாவா தர்மத்தில் இருந்தாலும் எந்த நாஸ்திகவாதியும் கிடையாது. அந்த ராமர் காலத்தில் அப்படியே இருந்திருக்கலாம்னு தோன்றது. ஆனால் அவள்லாம் இருந்தால் நம்மளுக்கு இப்போ ராமர் எப்பேற்பட்ட வாழ்ன்றது தெரியாமல் போயிடும். இவாள்லாம் இப்படி சொல்றதுனால நம்ம ராமர் அப்படி இல்லைன்னு எதிர்த்து பேசுறதுனால ராமர் இப்படி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய விஷயம் ராமரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இந்த உபன்யாசத்திலேயே என்னென்னலாம் இவா கொடுமை பண்ணியிருக்கா, இவா பண்ணதெல்லாம் எப்பேற்பட்ட பொய், ஆனால் ராமருடைய பிரபாவம் எங்கே இருக்குங்கிறது இப்படி ஒரு கம்பேரிசன் இருந்தாலும் தெரியும். அதனால தான் நாஸ்திகள்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்றது. அப்படி எல்லாருமே அவாவா ஜாதிக்கு அனுகுணமான கண்டசச்சரவு இல்லாமல் எல்லாமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்பட்டாலும் ராமராஜ்யத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது ராமராஜ்யத்தில் கிடையாது அப்படிங்கிற சர்வே லக்ஷண சம்பன்னாக சர்வே தர்மபராயணாக யாருக்குமே ஏமாத்தணுன்ற புத்தியே கிடையாதான் ராமராஜ்யத்தில். இப்படி இப்பேற்பட்ட ஆச்சரியமான ராமாயணம் இன்னைக்கு பூர்த்தி ஆகுது. இந்த ராமாயணத்தை கேட்டால் என்னென்ன பலன் அப்படின்னா, புத்திரகாமாஸ்த புத்திராணி ஜனகாமோ தனானித லபதே முதுதோலோகே சுத்வா ராமாபிஷேகம். ராமாயணத்தை பூர்த்தியாக கேட்கணும்னு பரவாயில்லையா, வால்மீகியே சொல்கிறேன். நான் கூட சொல்லலை, நான் கூட ஏதாவது அடிச்சு விடலான்னு பார்த்தேன். நான் வால்மீகியே சொல்கிறேன், ராமாபிஷேகம் இந்த பட்டாபிஷேக சர்க்கத்தை கேட்டாலே என்னென்ன ஆசை அவாடு கொண்டு, பையன் வேணும், பொண்ணு வேணும், பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், பையன் ஐஐடியில் ஃபஸ்ட்டு மார்க்கில் பாஸ் பண்ணணும், நல்ல வேலை கிடைக்கணும், ஐடியில் நைட் ஷிஃப்ட்டு கிடைக்கவே கூடாது, இந்த மாதிரி என்னென்ன ஆசை உண்டோ எங்களுக்கு இல்லா மாதிரி வேணும், 3BHK தான் வேணும், இப்படி என்னென்ன ஆசையெல்லாம் உண்டோ எல்லாமே அந்த ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கிறார் ராமர். ராமர் இல்லை, ராமாயணம் பூர்த்தி பண்ணி வைக்கிறது. ஆனால் ராமாயண புஸ்தகத்துக்கு தான் பூஜையை தவிர ராமரை தனியாக வச்சுட்டு பூஜை அப்படிங்கிறது கிடையாது. அப்பேற்பட்ட ஸ்ரோதவிய நேசம் நியமேன சத்திகி, ராமகதை சொல்றது நீங்கள் தானே, சொல்றவாளுக்கு தானே இப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா கிடையாது. வால்மீகி சொல்றவாளுக்கு கம்மி பலன் தான் என்ன அப்படின்னா, ஸ்ரோதவிய நேசம் நியமேன சத்திகி, ஒரு ராமாயணம் சொல்றவரை கூட்டி உட்காந்து வச்சுட்டு அவாகிட்ட நியமமா 9 நாளும் கேட்கணும்னு இந்த இடத்துல சொல்லிட்டார். ஆனா முன்னாடி சொல்றச்சு பட்டாபிஷேக சர்க்கம் மட்டும் கேட்டா போறோம் கேட்கறதுனால பட்டாபிஷேக சர்க்கம் கேட்டாலே எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த ராமாயணம் அப்படிங்கிறது இன்னைக்கு பூர்த்தியாருது. ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் சத்தியம், நல்ல ஆயுஷ்யம் தீர்க்க ஆயுஷம் கொடுக்குமா ராமாயண சிரவணம் அப்படிங்கிறது. சிரவணம்னா கேட்கறது அப்படின்னு அர்த்தம். சௌபராத்திரம் அண்ணா தம்பிகளுக்குள்ள சண்டை இருக்காது. ஹைகோர்ட் வரைக்கும் கேஸ் போயிருந்தா கூட அதை வித்ரா பண்ணி திருப்பி ரெண்டு பேரும் சேர்ந்துடுவாங்க. ராமாயண உபன்யாசத்தை நியமேன கேட்டா நியமேன கேட்கணும். நானும் கேட்டேன், வாசல்லேருந்தே மைக்கிலேருந்து கேட்கறது, எங்கள் ஆத்துலேருந்தே கேட்பேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. நியமமா ராமனோட பக்தி இப்போ ஏற்பட்ட ராமாயணத்தை கேட்கறோம். சொல்றவர் எப்படி வேணா இருக்கட்டும், பரவாயில்ல, நம்ம கேட்கிற ராமாயணத்தை நியமமா பக்தியோட கேட்போம் அப்படின்னு உட்காந்து கேட்கறவாளுக்கு இந்த பலன்லாம் சொல்லியிருக்கு. புத்தி புத்தி இனிமேல் இனிமேல் 70 மார்க் 100 மார்க்குக்கு வாங்கினா இனிமேல் 85 மார்க்காக மாறுவோம். வால்மீகி சொல்ல நடக்கும், பக்தி இருந்தால் என்னென்ன நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீயஸ்த முக்கியாகா, ஜென்ஸ் எல்லாம் நிறைய பேர் வரலாங்கிறது தெரிஞ்சிருக்கு வால்மீகிக்கு. அதனால முக்கியமாக ஸ்திரீகளுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது ஏற்படும். ஏன்னா அவளை பேஸ் பண்ணி தான் ஃபேமிலி அப்படிங்கிறது ரன் பண்ணுறது. அதனால தான் அவளுக்கு கிருஹிணின்னு பேர். கிரகம் அப்படின்னா வீடு, கிருஹிணின்னா ஒய்ஃபுக்கு பேர் கிருஹிணின்னு. ஏன் அப்படின்னா, நகிரம் கிரகம் இத்தியாசு கிருஹிணி தத்திர வர்த்ததே. கிரகம் அப்படிங்கிற சம்ஸ்கிருதத்தில் ஏன் பேருன்னா, கிருஹிணி இருக்கிறதுனாலதான் அது கிரகமா. ஆற்றுல ஆற்று மாமி இல்லைன்னா மாமா சொன்னோம், 2 நாள் தாங்காது மாமா, அது கடிக எத்தனை நாள் பண்ணிப்பேன், ஒன்றும் வேலை கேட்காது, எப்படி வருவேன் மாமியார் ஆற்றுலன்னு ஃபோன் பண்ணிடுவார் உடனே. அந்த மாதிரி ஸ்ரீயஸ்த முக்கியாக உமன் என்பவர்கள்ட்டு இப்போ சில பேர் சொல்லிட்டு தெரியறா. இப்போதான் அந்த காலத்துலலாம் லேடிஸை போட்டு அடக்கியிருக்கா, எங்களுக்கு நஸ்திரி சுவாதந்திரம் அரிசி அப்படின்னு இந்த மனுஸ்மிருதியில் இருக்கான். ஏதோ ஊர்லேயே அவன் படிச்சுக்கிட்டான், படிச்சுட்டு ஃபெமினிசம் பேசிட்டு சில பேர் தெரியறா. இந்த காலத்துல தான் எங்களுக்கு ஃப்ரீடமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சில பைத்தியங்கள்லாம் பேசுறது. ஏன்னா அவளுக்கு பைசா வருது பேசி ஆனம் எதாவது அப்படிங்கிறதுனால. ராமாயண காலத்துல வால்மீகி கடைசியில சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிரேஷ்ட முக்கியாக முக்கியமா ஸ்திரீகளுக்கு தான் நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவளுக்கு தான் நிறைய நல்லது ஏற்படும் ராமாயணத்தினால அப்படின்னு சொல்லி வால்மீகி சொல்லியிருக்காரு. அப்போலேருந்து எப்படி தெரியுது அப்படின்னா, ஸ்திரீகளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா. இப்ப சொல்ற மாதிரி அவள் ஒன்றும் அடக்கிலாம் வச்சிடல, அவள்லாம் என்ன அடக்கிறதுன்னா கையில விளக்கு போட்டு பூட்டி வச்சிருந்தாளா இல்ல எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாளா அப்படின்னா கிடையாது. அந்த மாதிரி முக்கியமான உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் வால்மீகி ராமாயணத்துல ராமாயண காலத்திலே இருந்திருக்கு. ஏன்னா சமமாவே பாவிக்கிறார் சீதைய, அதுல இருந்தே தெரியணும். சீதை வந்து தன்னோட சமமா உட்காந்துக்கிறா, தன்னோட எல்லாம் பண்றான்றது ராமாயண காலத்திலேருந்தே இருந்திருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம வேத மந்திரமே கல்யாண மந்திரத்தை இந்த பாணிக்கிரக மந்திரமே மயாபத்யா ஜரதஷ்டி யதாதக, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசி காலம் வரைக்கும் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, சகா சப்தபதா பவ, என்னோட ஃப்ரெண்டு தான் நீ, என்னோட வைஃப் இல்ல சகா அப்படின்னா ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டா நீ லைஃப்லாம் இருக்கணும்னு சொல்லி, ஃப்ரெண்டுன்னா ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவாள் தான் ஃப்ரெண்டின் பேரு. அப்பேற்பட்ட முக்கியமான விஷயங்கள்லாம் ராமாயணத்தில் அடங்கி இருக்கு. தேசிகன் சொல்றதே ரகுவீர கத்தியம் அப்படிங்கிற கிரந்தம் எதுக்கு பண்ணார் அப்படின்னா, திருவேந்திபுரத்துல ராமர சேவிக்கிறார், திருவேந்திபுரம் ராமர எல்லாரும் சேவிக்கணும் அவசியமா ஆச்சரியமா இருப்பார். மதுராந்தம ராமர் ஒரு பக்கம் அழகு அப்படின்னாலும், திருவேந்திபுரம் ராமர் அப்படிங்கிறவர் கம்பீரமா இருப்பார், நம்மளை காட்டும் அவசரமா இருப்பார். நேர சேவிச்சோம்னா அந்த ராமரை பார்க்கறச்சே சேவிக்க வரச்சே அவர் ராமாயணத்தை இவர்கிட்ட எப்படியான வால்மீகி வாயில ராமாயணத்தை வாங்கியிருந்தோம், அதுவும் நல்லா இருக்கு, தேசிகன் ராமாயணம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ராமாயணத்தை மொத்தத்தையும் கதை மாதிரி டிவியில போட்டு காமிச்சாரான் தேசிகனுக்கு எதிர்க்க. தேசிகன் பார்த்த ராமாயணம் 24,000 ஸ்லோகம் ஏற்கனவே எழுதினதே வருஷத்துக்கு ஒரு தரமா உபன்யாசம் நடக்கிறது, ஆனால் அப்படி திரும்பி 24,000 எழுதினா வேலைக்காகாது, நம்ம ரகுவீர கத்தியமா பண்ணிடுவோம் சொல்லி ஒரு 60-70 சூர்ணிக்கை எப்படி இருக்குன்னா, தேதே மகாவீரா மகாதீர தோரேயா அப்படின்னு சொல்லி லைனா வரும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா ராமாயணம்ன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, ஈஸியான விஷயம் கிடையாது. அவர் கடைசியில இந்த பாராயணத்திலே நான் நடுவில் பிரார்த்திக்கணும்னு நினைச்சேன், ரவீர கட்டத்தையும் கருடதண்டகத்தையும் சாயங்காலம் சொல்றதே பாராயணம் பண்ணுவோம். கருடதண்டகத்தினால விஷ உபாதைகள்லாம் இருக்காது உடம்புல, சுதர்சனாட்டகம் சொல்றேன் ரொம்ப சந்தோஷம். ஆனா ரகுவீர கத்தியத்தையும் புனர்வு சுந்தரம் சுதான பண்ணணும் அப்படின்னு மாமாவுக்கு தான் பிரார்த்தனை பண்ணணும். அவர் தான் எல்லாருக்கும் குருவாக இருந்து பேர்பட்ட சத்தங்கத்தை நடத்துற. ரகுவீர கத்தியம் அப்படிங்கிறதும் கருடதண்டகமும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ராமாயண சாரம், ராமாயணத்தை மொத்தம் வாசிக்கிற பலன் ரகுவீரகத்தியத்தை சொன்னாலே கிடைக்கும் அப்படின்னு. அந்த ரகுவீரகத்தியத்தின் கடைசியில் என்ன சொல்றாருன்னா, சதுர்முகேஸ்வர முகேஷி புத்திரபுத்திராதிசாரினே நமஸ்தீதா சமேதாய ராமாய கிரகமேதினே. சதுர்முகன் பிரம்மாவும் பிரம்மாவும் சரஸ்வதியும் எப்படி ஜோடியா சந்தோஷமா இருக்காளோ, பார்வதியும் சிவனும் ஜோடியா எப்படி சந்தோஷமா இருக்காளோ, ஏன் வாழலாம் சந்தோஷமா இருக்கான்னா, ராமனை உபாசனை பண்ணியிருக்கா ராமாயணத்துல ராமனை. அதனாலதான் பார்வதி சொன்னச்சு சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரணமே சிவனே சொல்ற. கேக்குறா பார்வதி கேட்கறாளா, எனக்கு டெய்லி ஆற்று காரியம் தான் பண்ணிட்டு, ஆற்றுல எல்லா வேலையும் பண்றேன் நான் தான், நீங்க வெறுமோ உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, தெளிக பண்றது பாத்திரம் துடைக்கிறது துணி துவைக்கிறது எல்லாம் நான் தான் பண்றேன், இதையும் பண்ணிட்டு சாத்திர நாம ஆயிரத்தையும் சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆறுது அப்படின்னா, உடனே பார்த்தார் சிவன், ஆஹா நல்ல விஷயம், ஜிஆர்டியில நகையை கேட்காம நல்ல விஷயத்தை கேட்கிறியம்மா நீ, உனக்கு நல்லது சொல்றேன் வராணனே அப்படிங்கிற நல்ல சோபனமான முகத்தை உடையவளே பார்வதியே அப்படின்னு சொல்லி, சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே, சஹஸ்ரநாமம் சொல்றதுக்கு டைம் இல்லைன்னா வேணும்னே நித்தியம் ராமராமான்னு சொன்னா சஹஸ்ரநாம பலன் தான் அப்படின்னு கேட்டா, என்னைக்கு முடியலையோ அன்னைக்கு ராமநாமாவை சொன்னாதான் பலனே தவிர என்னால நித்தியம் சொல்ல முடியும், ஆனா ராமநாமாவை சொல்லி நான் ஓவி அடிப்பேன் அப்படிங்கிற வாழ்க்கை இது கிடையாது. அப்ப ஏற்பட்ட ராமநாமா அது சொல்றதுனால அவள்லாம் க்ஷேமமா இருக்கான்னு சொல்லி, அப்படி க்ஷேமமா இருக்கணும்னா நாமளும் அப்படி க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னா, ராமனையும் சீதையும் சேர்ந்த ராமனை நாம உபாசனை பண்ணணும். சீதாராமன் சேர்ந்த ஒரு ஒரு மிதுனம், மிதுனம்னா சேர்த்தி, அந்த சேர்த்தியை தான் நாம உபாசனை பண்ணணும். ஏன் அப்படின்னா, ராமர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னவன் கதை சூர்பனக அவ கதையும் எப்படி ஆச்சரியன்னு பார்த்தோம், இல்ல சீதை மட்டும்தான் வேணும்னு கேட்ட ராமன் கதையும் என்ன ஆச்சரியம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால சீதாராமாள் நம்ம ஹிருதயத்திலிருந்து நம்மளுக்கு நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடத்தி கொடுக்கணும். அந்த ஆசையும் ரொம்ப விபரீதமா இல்லாம நல்ல ஆசையா இருக்கணும். 3 BHK ஓகே, 10 ஏக்கர் வேணும்னு ஆசைப்பட்டா அது நடக்கக்கூடாது, ஏன்னா அது பேராசை அதுக்கு பேர். அதனால நல்ல ஆசைகள்லாம் நடக்கணும். அப்படின்னு இந்த ராமாயண உபன்யாசம் இன்னைக்கு முடியுது. ராமராஜ்யத்துல ராமர் சீதை எல்லாருமே சந்தோஷமா இருந்தா, நம்மளும் சந்தோஷமா இருந்தோம், இப்பேற்பட்ட பாக்கியம் இடி எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறது பெரிய விஷயம். இத்தனை பாகவதால் இருந்து ராமாயண உபன்யாசத்தை ஸ்ரத்தையா டிவி சீரியலை விட்டுட்டு, ஐபிஎல் காலம் இது, ஐபிஎல் மேட்சை விட்டுட்டு வந்து உட்காந்துட்டு கேட்கறா அப்படிங்கிறது அப்போலேருந்தே அதுக்கு நான் சொல்றதுனால அப்படி நடக்கிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ராமாயணத்துக்கு அவ்வளோ பெரிய பிரபாவம் இருக்கு, உங்களுக்குலாம் ராமாயணம் தெரியாதுங்க, முதல் தடவையாக கேட்குறேங்க வந்து, அந்த மாதிரி திருப்பி கேட்குறேங்கிறப்ப ராமர் மேலே எவ்வளோ ஸ்ரத்த, அதுவும் இந்த ஊரில் இந்த கோதண்ட ராமர் ராமர் சன்னதியிலேயே நடக்கிறது அப்படிங்கிறது, ராமர் முன்னாடியே குசலவாள் எப்படி ராமாயணத்தை காணம் பண்ணாலும் அதே மாதிரி அடியேனும் ஏதோ ஒரு சில வார்த்தை எல்லாரும் தப்பாக இருக்கலாம், ஆனால் ராமர் விஷயத்தில் எதுவும் தப்பாக இருக்காதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இப்படி ராமாயண உபன்யாசம் முடியறது எனக்கு இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்த தேஜஸ்வி பட்டாச்சார் சுவாமிக்கு, அந்த சுவாமியோட இவருக்கு முன்னாடி அவள் பையனை சொல்லக்கூடாது, ஆனால் அவர் பெரிய கைங்கரியத்தில் இருக்கார் அந்த சாமி, அவள் இவெல்லாம் மூலமாக தான் இந்த உபன்யாசம் ஏற்பாடு ஆச்சு. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து சொன்னதில், பகவான் எல்லாருக்கும் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ஜானகீகாந்த ஸ்மரணம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண உபசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.